శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా కృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకవధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహసాతరాజుభావ పుత్రేతి తన్మయత్యా సర్వోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృగాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమహలయం ముహురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమవమర్తలమైత్తదోరడిత్తని వినుయ్తఘనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తు ముడుకొత్తలముదిర్తతిరలోన్ మత్తుడు మిగుత్తదయ్యను మొయ్తగణై వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తరు వినై తొత్తరవరుక్కుం అని అత్తిగిరియే. దశమస్య విశుద్ధ్యర్థం నవానామిహ లక్షణం அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். 10வது ஸ்கந்தத்துல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் அவதார லீலைகள் மொத்தமும் இருக்கு. அந்த 10வது ஸ்கந்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவஸ்கந்தங்களாம். இதுவரை பாகவதம்ங்கிறது தசமஸ்கந்தம் தான், கிருஷ்ணாவதாரம் தான் பிரதானம். அதுல அதை சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல 9 ஸ்கந்தத்துல எல்லா அவதாரனுடைய கதைகளையும் கேட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும். இல்ல அப்படின்னா வெறும் விளையாட்டா தோணும். கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் ஏதோ போய் சொன்னான் அப்படின்னும், மலையை தூக்கினான் அப்படின்னும், பாம்பு பிடிச்சா ஆட்டினான் அப்படின்னு, இது ஏதோ விளையாட்டா தோணும். ஆனா இதெல்லாம் பகவானுடைய லீலைகள் அப்படின்னும், இதை வச்சுட்டு யோகிகள்லாம் வந்து தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போனார்கள் அப்படின்னும், நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வை நன்னா கடக்கிறதுக்காக, சம்சார துக்கங்கள் போகிறதுக்காக உபயோகப்படுறதுங்கிறதும் புரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் வேணும். அதாவது கிருஷ்ணனை உரலை பிடிச்சு கட்டினார், கிருஷ்ணன் வெண்ணை திருடினா, கிருஷ்ணன் வெண்ணை திருடினான் போது திருடினான்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய வஸ்து தானே அது. அவன் வெண்ணை திருடினான்னு சொல்றது தப்பு, ஆனா அந்த லீலையை நாம கேட்டுருக்கோம். உரலை பிடித்து கட்டினான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி கட்ட முடியும் கேட்கிறேன். ஏன்னா யோகிகள்லாமே கட்ட முடியல, இவா எப்படி கட்ட முடியும்? உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படிங்கிற ஒரு கவி உபனிஷத அர்த்தத்தை பிடிச்சு கட்டி வச்சுட்டார். அதனால அதை சேர்த்து வச்சு வேர்ம கட்டினாங்கிறது இல்லை, அதையும் சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கணும். பகவான் தன்னுடைய சௌலபியத்தாலே கட்டுண்ட பண்ணிய பெருமாள், கண்ணினும் சிரித்தாமினால் கட்டினார் இல்ல, கண்ணினும் சிரித்தாமினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாள். எங்காலும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே அப்படிங்கிற திருமங்கையாழ்வார் இதை போல ஒரு ஆச்சரியம் கேட்டிருக்காங்களா? பகவானுடைய அவதாரத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு சொல்ற, எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாயும் உலகத்து அரணும் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும். நரநாராயணாக அவதாரம் பண்ணி லோகத்துல தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணார். இவர் சிஷ்யரா இருந்தார், ஒருத்தர் ஆச்சாரியரா இருந்தார், நாராயணன் ஆச்சாரியரா இருந்தார், நரன் சிஷ்யனா இருந்தார், உபதேசம் கேட்டார் அப்படின்னு அவதாரம் இருக்கு. நரநாராயண அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கு. நரநாராயணாய் உலகத்து அரணும் சிங்காமி விரித்தவன். இது என்ன ஆச்சரியம்? இது காட்டிலும் பெரிய ஆச்சரியம். எம்பெருமான் அதுவன்னியும் செஞ்சுடரும் நிறனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அங்காந்த பொன்மிடரு. ஒரு சின்ன தொண்டை ஒன்றுக்கு அதுக்குண்ட பிரளய காலத்துல பொறுப்பு நெருப்பு எல்லாம் ஒரு மலை போறது, ஒரு கடல் போறது, ஒரு நெருப்பு போறது. அங்கு ஆண்டவன் காண்மின் ஆணு வாய திறந்துருக்கான். பால முகுந்தர் ஒரு இலையில வடபத்திரத்துல வடபத்திர சாயி பெருமான் அப்படின்னு ஒரு அவதாரம். அதுல வடபத்திரத்துல சின்ன குழந்தை ஒன்று படுத்துருக்கு, அதனுடைய வாய்க்குள்ள எல்லாம் போறது. பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக, இல்ல நெருக்கி புக, போகிறதுக்கு இடம் இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கிட்டு போறது பெருமாள் சன்னதிக்குள்ள போற மாதிரி. அங்க ஆந்தவன் காண்மின் ஆண் வாயை திறந்துன்னு உட்காந்துருந்தான்னா இத்தனை ஆச்சரியம். ஆனா ஆழ்வார் அது சொல்லல, இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, எங்கானும் எதிர்ப்புதோர் மாயம் உண்டே அப்படின்னு இப்படிப்பட்ட பெருமாள் கோயில். அங்க ஆந்தவன் காண்மின் இங்கு ஆய்ச்சியரான் அலை வெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தவனே. அப்படிப்பட்டவன் தான் இன்னைக்கு இவா கட்டி போட்டுருக்கா. ஒருத்தரும் ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்துறதா கிருஷ்ணா கையோட பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டி போடுறா. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன்னா இதுதான் மாயம், அது மாயம் இல்ல, இது ஆச்சரியம், சௌசீல்யம், சௌலபியம், இது என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக கண்ணனுடைய ஒவ்வொரு லீலையும் புரிஞ்சுக்கும் போது அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். பதை ஸ்திரீ பிக்ராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பால பாவம் கரேன சங்கிரிய கராம்புஜாகிரம் அப்படின்னு யாதவ விதயத்துல சுவாமி சாதிக்கிறார். யசோதையாளர் கிருஷ்ணனை நடைப்பழியில வைக்கிறார்கள், தளர் நடை நடவானம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. குழந்தைகளுடைய முதல் நடை தளர் நடை, தளர்ந்து தளர்ந்து ரெண்டு அடி எடுத்து வைக்கும், மூணு அடி எடுத்து வைக்கும், கீழ் விழுந்துடும். மறுபடியும் என் கையை பிடிச்சிட்டு நட அப்படின்னு கையை பிடிச்சி முதல் நடத்தி வைப்பார். அப்போ யசோதேவன்னா கரேன சங்கிரிய கராம்பூஜாகிரம், கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சி நீ நடந்துடுவா அப்படிங்கிறாளா. ஆனா அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிற கேள் விழுந்துடுறான், அவனால முடியல. சின்ன குழந்தை இப்பதான் ஆரம்பம், எழுந்துவா எழுந்துவா விழுந்துவா பார்க்கலாம். அம்மா இங்க இருக்கேன், நீ அப்படியே வருவியா, அம்மா கட்டி போறோம். இன்னும் மெதுவா எழுந்து வரேன், ஆனா அம்மா வரைக்கும் வரல, கீழே விழுந்துடுறான். இவளுக்கு ஆசை, மறுபடியும் ஒரு அடி பின்னாடி போய்க்கிறேன், நீ அங்கிருந்து எழுந்துவா, அம்மா வந்து ஓடி வந்து கட்டிக்கோ அப்படிங்கிற. மறுபடியும் எழுந்து வந்து கீழே விழுந்துடும். உடனே யசோதி சொல்றா கண்ணன் கிட்ட, என்னடா கண்ணா இப்படி பண்ற, எனக்காக ஒரு மூணு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா உன்னால, ஒரு மூணு அடி எடுத்து வைக்க கூடாதா அப்படின்னா. உடனே அவனுக்கு அந்த மூணு அடி எடுத்து வச்சுக்கிறத ஞாபகம் வந்துடுச்சு. பதை ஸ்திரீ எங்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறா, மூணு அடி எடுத்து வைக்க கூடாது. பதை ஸ்திரீ கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பால பாவம். அவன் பவ்யாசயத்தினால யசோதைக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காக மெதுவா நடை எடுத்து வச்சா மூணு நடை எடுத்துவீங்கன்னு கேட்கிறாங்க. அவன் அறிந்தா கூட அந்த லீலையை காமிக்கிறான். சுவாமி தேசியன் அதை சொல்ற, மூணு அடி அன்னைக்கு எடுத்து வச்சவன் இன்னைக்கு தலை நடை நடத்தான். அப்படியே ஒண்ணு ஒண்ணே அதையும் இதையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும். சுகரும் அப்படிதான் அனுபவிக்கிற, அதை இதையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய பரக்கம் அப்புறம் எம்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னு சேர்த்து இருக்கும்போது தான் அதுக்கு அழகு. வெறும் சௌலபியம் அப்படின்னா அழகு கிடையாது, வெறும் பரக்கம்னாலும் அழகு கிடையாது, ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதனாலே பகவான் கண்ணன் இங்க வந்து மதுரையில வந்து அவதாரம் பண்ணி அங்கேயே கம்சனை சம்ஹாரம் பண்ணி, இன்னும் துஷ்ட ராஜாக்கள் யார் யார் ஜராசந்தன் சிசுபாலன் தந்தவக்ரன் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் ஒழிச்சுட்டு அவதாரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் இல்லை. இது பக்தர்களுக்காக ஒரு அவதாரம். எத்தனையோ கோபர்கள், கோபிகள், கோக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக, இன்னும் பலவிதமான லீலைகள்லாம் காண்பிக்கணுங்கிறதுக்காக, அந்த லீலைகள்லாம் அன்னைக்கு அவளுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாமளும் சொல்லியும் கேட்டும் வாசித்தும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த லீலையெல்லாம் கேட்க கேட்க நம்மளுடைய மனசுல பகவான் வந்துடுறோம். நம்ம எத்தனை கஷ்டப்பட்டு ஆற்றுல உட்காந்து தியானம் பண்ணால் மனசில் வரமாட்டோம். சுவாமி நம்மாழ்வார் சொல்றேன், குறிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் நான் அப்படிங்கிற எத்தனையோ எடையூறி செய்தவனும் குறிக்குள் ஞானத்தனாலே எடையூறி செய்தவனும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் நான். எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி சாதனை என்ன அப்படின்னா பகவான் மனசில் நிறுத்தியிருக்காள், வெளி விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு பகவான மனசில் நிறுத்தியிருக்காள், ஒரு ரெண்டு மணி காலம் நிறுத்திருக்காருன்னா அது பெரிய சாதனை. நம்மாழ்வார் என்ன சொல்ற, நான் அந்த யோகங்கள்லாம் இன்னும் பண்ணல, நான் ஒரு உபாயம் பண்ணேன், நான் பகவான் ரெண்டு மணி காலம் மனசுல நிறுத்திட்டேன், கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் ஞான். அவனா எத்தனையோ வருஷ காலம் பண்ணி பண்ண சாதனை என்ன பண்ணீர் அப்படின்னா, உரிக்கொண்ட வெண்டை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய். கிருஷ்ணன் நவநீத லீலை இருக்கு இல்லையா, அதை கேட்டுருங்க. நவநீதெல்லாம் கேட்டு நினைத்து அனுசந்தானம் பண்ண அளவுல வேற எங்கேயும் புத்தி இல்லையே, கிருஷ்ணன் கிட்டதான் புத்தி இருக்கு. அதனால இது என்னுடைய சாதனை, பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில இன்னைக்கும் இத்தனை லீலைகளை எல்லாரும் கேட்கணும்னு ஆசையோட உட்காந்துருக்கோம் இல்லையா. மகரிஷிகள் தபஸ் பண்ண உட்கார்ற மாதிரி எல்லாருமே தபஸ் பண்ணதான் உட்காந்துருக்காரு, எத்தனையோ காரியத்தை விட்டுட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. இதுதான் கண்ணனுடைய ஒரு அவதாரத்தினுடைய பிரயோஜனம். ஸ்வயம் சமுத்தீரிய சுதுஸ்தரம் ஜுமன்னே பவாண்டவம் பீம மத பிரசௌஹ பவத் பதாம்போ ருகமாவதே நிதாய யாதாக சதனுகிரகம் பவான் அப்படின்னு இந்த ஸ்துதியில சொல்ற மகான்கள் எல்லாம் சம்சார சாகரத்தில் அவ நீந்தி கடத்துறாள். ரிஷிகள் எல்லாம் பராசரராகட்டும் வியாசராகட்டும் சுகாச்சாரியராகட்டும் இன்னும் பல ரிஷிகளாகட்டும் ஒரு பெரிய கடல் இருக்கு, அந்த கடல்ல நீந்தறாங்க, அவளுக்கு நீந்தல் தெரியும், நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, நீச்சல் அடிக்க தெரியாம தவிச்சுட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளேயே முங்கி முங்கி உள்ள போய் வெளியில வர முடியாம தவிச்சுட்டு இருக்கு. அவ கருணையால என்ன பண்ற, அந்த பக்கத்துல தவிச்சுட்டு இருக்கிறவனையும் பிடிச்சு அவனையும் கொண்டு போய் நீச்சல் அடிச்சு சம்சாரத்துல அந்த பக்கம் கொண்டு போகணும் இருக்கிறா. இப்படி நீச்சல் அடி அப்படிங்கிற கையை இப்படி தூக்கி போடு, காலை இப்படி தூக்கி போடு, இப்படி மேலவா, உள்ளுக்குள்ள போகாதே, மூச்சு விடாதே, மூச்சை அடக்கிக்கோ, மூச்சை அடக்கிட்டு கையை இப்படி வச்சுட்டு காலை இப்படி வச்சுட்டு இப்படி நீச்சல் அடிச்சு இப்படி வரணும் அப்படின்னா சொல்லி கொடுக்கறா. ஆனா வரண முடியும், அதுவும் சமுத்திரத்துல, சமுத்திரத்துல இவன் ஒரு தரம் கத்துக்கிறதுக்குள்ள அலை மேலே வந்துடும். அந்த மாதிரி சம்சாரத்துல எத்தனையோ துக்கங்களை வேற வந்துடும். இவன் என்னமோ சொல்லி இவளுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லி கொடுக்கறா. ஆனா அதுக்குள்ள இன்னொரு துக்கம் வந்துடுது, கர்ப்ப ஜென்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா அப்படிங்கிற எத்தனையோ ஊர்மிகள் அலைகள்லாம் மேல மேல வந்துட்டு இருக்கு. இவனுக்கு அந்த நீச்சலும் வரல, மேல அலைதான் வந்து அடிச்சுட்டு இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் போது அப்போ ஒரு படகு ஒன்று வந்துதான் பக்கத்தில். உடனே என்ன பண்றா அவ, நான் நீந்தி வந்துக்கிறேன், நீ இந்த படகை பிடிச்சுக்கணும், இதை பிடிச்சிருந்தேன்னா மெதுவா அலையடிச்சு அலையடிச்சு மெதுவா கரையில கொண்டு போய் உன்னை சேர்த்துரும் இது அப்படின்னு சொல்லி அந்த படகை அவ கையில பிடிச்சு கொடுத்துட்டோம், நீ இதை பிடிச்சு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நிம்மதியா போறாள். அந்த படகு தான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ண அவதாரத்தை சொல்லும் போது சொல்ற. ஏன்னா தபஸ் பண்ண தெரிஞ்சவர்கள் தியானம் பண்ண தெரிஞ்சவர்கள்லாம் அவ அதை வச்சுன்னு சுகாச்சாரிய முதலாளன் எல்லாம் போய்ப்பா. ஆனா நமக்காக அவ வந்து இதை உபதேசம் பண்ண முடியாதபடினால அவ காமிச்சு கொடுத்த படகுதான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிற பிடிச்சுக்கோங்க. அப்படியாக ஆச்சரியமான அவதாரம், பகவானுடைய உத்தேசம் இதுவா இருக்கிறபடினால மதுரையில தங்கல, என்னைக்கு அவதாரம் பண்ணாரோ அன்னைக்கே அங்கிருந்து கிளம்பிட்டார். அன்னைக்கு இல்ல, அந்த ராத்திரியே ஓர் இரவில் அப்படிங்கிற ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து கிளம்பி கோகுலத்தை கொண்டாச்சு. யசோதை பிராட்டுக்கும் நந்தகோகுலுக்கும் குமாரனாக நந்தலாலாக கிருஷ்ணன் இங்க வந்து அவதாரம் பண்ணதுதான் ஆரம்பிக்கிறார். அவதாரம் இதுதான் சொல்லணும் அப்படிங்கிறார் ஆச்சாரியம் எல்லாம். ஏன்னா நமக்காக வந்தது இதுதானே, அது வசுதேவருக்காக அப்படிங்கிறார். மறுநாள் கார்த்தால கிருஷ்ண அவதாரம் ஆனவுடனே கார்த்தால் தான் எல்லாருக்கும் செய்தி போறது, யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கோமே அப்படின்னு. கோபியஸ்யாக்கரண்யமுதிதாஹ யசோதாயாஹ சுதோத்பவம் ஆத்மானம் பூஷயாஞ்சக்ருஹும் வஸ்த்ரீணா கஞ்சனாதிபிஹ. ஒருத்தர் நியூஸ் வந்திருக்கா, யசோதைக்கு ராத்திரி குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னா, அப்படியா என்ன குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னா, பிள்ளை குழந்தை இல்ல பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இல்ல பிள்ளை கொழந்ததா அப்படின்னு அனுபவித்தேன். நான் தானே பிரசவம் பார்த்தேன், பிரசவம் பார்த்தோம் அவங்க இருக்கா ஒரு வைத்தியச்சி, நான் தானே பிரசவம் பார்த்தேன், பெண் குழந்தைதான் பிறந்திருக்கு அப்படின்னா அவன் சொன்ன நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன், பிள்ளை குழந்தைதான் பிறந்திருக்கு, அப்பதான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், பிள்ளை குழந்தைதான் பிறந்திருக்கு. இல்லையே நான் பக்கத்து பெண் தானே பிறந்ததுன்னா பக்கத்துல வச்சிருந்தேன், இல்ல இல்ல இல்ல நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன், இவ சொன்னாலே பார்த்துட்டு வரேன், பிள்ளை குழந்தைதான் பிறந்திருக்கு அப்படின்னா என்ன மாயன்னு வந்ததோ என்னவோ அவளுக்கே புரியல. இந்த மாயங்கிறது எப்படி இருக்கும், அந்த காலத்திலே என்ன நடந்தது, ஆஸ்பத்திரியில் மாறி போச்சுங்கிறப்போ அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, ஒன்றும் புரியாம குழம்பின் இருக்கா. ஆனா அது குழந்தை பிறந்திருக்குங்கிறத கேட்டவனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்காமே, அடுத்து நம்ம குலத்துக்கு வந்தானே ராஜா நந்தகோபனுக்கு அப்புறம், அதனால ரொம்ப ஆசையோடு கூட அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகும்போது ஆத்மானம் பூஷயான் சக்ருகும் அலங்காரம் பண்ணிக்கிறான். கண்ணனை பார்க்க போகும்போது கண்ணாபண்ணு போகக்கூடாது, கண்ணா கண்ணான் தான் போனோம், அதனால அழகா சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக அழகா ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருந்து பெருமாள் சேமிக்க போறோம்னு வச்சுக்கோங்க, நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு அண்ணா படிச்சுன்னு திருமண் இட்டுண்டு பிரகாசமாக சந்திரங்கள்லாம் சேர்த்துட்டு அப்படி போனமே தவிர அழுது வடிஞ்சின்னு போகக்கூடாது, அதுக்கான யோகியதை இருக்கு. கிருஷ்ணன் பார்க்கறதுக்குன்னு ஒரு யோகியதை வேணுமா, இந்த மாதிரி தான் போன போல இருக்கு, அவளை பார்த்தா அப்படி தோன்றது. டிவியில நியூஸ் வாசிக்கிறா அப்படின்னா நியூஸ் வாசிக்கிறவா அவளுடைய வாசிக்கிறது நல்லா இருக்கணும் மாத்திரம் இல்லை, நித்தியம் ஒரு ட்ரெஸ் போட்டு வரணுங்கிறா அவள், அவளும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அதனால இவர்கள் அந்த பூஷணங்கள்லாம் போட்டுன்னு வரபடினால்தான் பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்லாம் யசோதை சொல்றான், அவளே கூட்டு கூட்டு காமிக்கிறாளாம் யசோதை, வாங்க வந்து பாருங்க எத்தனை அழகா இருக்கான் அப்படின்னு குழந்தைய காமிக்கிறான். முழந்தாள் வந்து காணீரே, குரங்குகளே வந்து காணீரே அப்படின்னு இவர்களும் அதுக்குள்ள நிறைய கும்பல் கூடிடுது, எல்லாரும் வரிசையா இருந்து ஒத்து ஒத்தியா பார்த்துட்டு இருக்கான். குழந்தை இப்படி இருக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்பான். காணத்தாம் புகுமான் புக்கு போதுமான் ஆனப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே. சில பேர் பார்க்க போறா, சில பேர் பார்த்துட்டு வரா, இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, பெருமாள் செலுத்து போயிட்டு அப்படி திரும்பி வரா இல்லையா, அந்த பக்கமா இந்த மாதிரி கண்ணனை பார்த்துட்டு அப்படி திரும்பி வரா இந்த வழியா, இவாளுக்கு அதுக்குள்ள ஆசை எப்படி இருக்கான் கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கணும். என் குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு அவ கேட்கிறாள், என்ன குழந்தைய பார்த்தானே இந்த கேள்வி கேட்பா, இதோ அவகிட்டே சொல்லுவான், அம்மாவே கேட்பான் குழந்தை எப்படி இருக்கு, அப்பாவே கேட்பான், ஊர்ல இருக்கிறவாள்லாம் கேட்பாள், இப்படிதான் அம்மா கேட்டா ஒரு சமயம் இந்த குழந்தை இருக்கு குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பார்க்க வந்திருக்க சொன்னா அப்படியே அவ அப்பாவையே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னா, உடனே அம்மா சொன்னா ஒண்ணும் இல்ல ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை அதான் அப்படி இருக்கு நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னா, அவள் ஒரு பாவம் இருக்கு. இந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆனா உப்பாரு இவர் அந்த குழந்தைக்கு சமயம் எதுவும் கிடையாது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, இவன் திருவோணத்தான் அப்படின்னாலும் திருவோணத்தான் தான் வாமன பெருமாள், வாமன பெருமாள் இவன் உலகை ஆளக்கூடியவன் இவன், திருவோணத்தான் உலகாடு என்பார்களே உரியை முற்ற துருட்டி நின்னாடுவார் நறுனை பால் பயிர் நன்றாக தூவார் செரிமன் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயவே. உரியெல்லாம் முற்றத்துல உருட்டி நிறைய நெய் பால் தயிர் ஒருத்தர் கொடுத்தர் வீசி ஆனந்தத்துல கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடுறான். அப்பா எந்தையே எந்த குலப்பெருஞ்சுடரே எங்க குலத்துக்கு நீதாண்டா ராஜா, அந்த குழந்தை பார்க்கச்சே இன்னும் சந்தோஷமா இருக்கு, அதுவா முழிக்கிறது அதுவா சிரிக்கிறது, இவனை பார்த்து கண்ணை திறந்து பார்த்து முழிக்கிறது, அதுல ஒருத்தி இருக்கா அவ கண்ணு இருக்க ரொம்ப விசேஷமான, அவ கண்ணு வச்சுட்டா போடுமா அதுக்கு, அது அந்த வஸ்து ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ கண்ணு வைக்காதேன்னு சொல்லுவா எல்லாரும், ஆனா அவ வந்துட்டான், ஐயோ இவ வேற வந்துட்டாளே இவ இந்த குழந்தைகளுக்கு மேல கண்ணு வச்சா என்ன ஆகுமோ தெரியாதே அப்படின்னு ஒரு பக்கம் பயம், ஆனா அவ அவள் அந்த பக்கம் வந்தவனே அவளை பார்த்து என்ன நீ கண்ணு வச்சுட்டியா குழந்தை மேல அப்படின்னு கேட்டான். நான் இங்க கண்ணு வைக்கிறது அதுதான் என் மேல கண்ணு வச்சதுங்கிற திராட்ச பழம் மாதிரி ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு என்னை முழிச்சு பாக்குறது நான் வரைச்ச எனக்கு பயமா இருக்கு. இவர்கள் சந்தோஷத்தினாலே ஒருத்தர் கையில இருக்கிறது வெண்ணெய் கிடைக்கிற வஸ்து அத மன்னார்குடியில வெண்ணத்தாடி உற்சவம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீசி எரிஞ்சுக்கிறார். குழந்தைய பார்க்கணும்னு கியூல வரும்போது ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த வெளியில வரத்துக்கு கியூல வரத்துக்கு பொறுமை இல்லை, சீக்கிரம் போய் குழந்தைய பார்த்து விடுறமே அப்படின்னு ஆசை, எல்லாரும் சொல்றானே வச்சுக்காங்க. சரியில் கியூவை விட்டுட்டு வேகமா ஓடினார். உடனே ஏற்கனவே வெண்ணையும் இந்த சாந்தும் எல்லாம் கலந்து இருக்கா கீழே விழுந்துட்டோம். வழிக்கு ஓடுவார் விடுவார் உகந்து ஆளிப்பார், நாடுவான் நம்பிறான் எங்குற்றான் என்பார், பாடுவார்களும் பல்வரை கொட்டறிந்து ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார் ஓடினா விழுந்துட்டார் வழிக்கு. உடனே பக்கத்தில் கை கொடுத்து எழுப்பி நீர் எழுந்து வாரும் அப்படின்னா அவருக்கு எழுந்துக்கிறது இல்லை, அதிலே புரண்டார். சந்தோஷம் சிரிச்சுக்கிறார், சிரிச்சு அங்கே மொத்தமே இந்த பக்கம் புரண்டார், அந்த பக்கம் அங்க புரட்ட மாதிரி புரண்டு குடிச்சு ஆண்டு வர உகந்து அமதிக்கிறார். நாடுவா நம்பியா இப்படி எப்படி புரண்டு புரண்டு புரண்டு எங்க போறோம் பார்த்தாலும் கிருஷ்ணகிட்ட போய் எழுதிட்டார். இது ஏதோ புரண்டு இருக்கிற வேடிக்கை அப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அவருக்கு வேண்டியது என்ன, வேகமா கண்ணுகிட்ட போகணும் அப்படின்னு தானே. நேர போனானா உருமாட்டாங்களா, அதனால ஊரு எல்லாரும் வேடிக்கை பார்த்தா அங்க போய் எழுந்து கண்ணனை பார்க்கறேன். நாடுவார் நம்பினா எங்குத்தா எங்க இருக்கானோ அங்க போய் எழுந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா ஆனந்தமாக கொண்டாடுறாங்க. நந்தகோபன் குழந்தை பிறந்திருக்குங்கிற அப்படின்னாலே நிறைய பேருக்கு தானங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டாடி அந்த கோகுலமே கிருஷ்ணன் அவதாரத்தினாலே பெரிய ஆனந்தத்தில் இருக்கு. கொஞ்சம் ஆனவுடனே அவர் நந்தகோபன் வந்து கம்சனுக்கு கரம் கட்டம் வரி கட்டணம் அப்படிங்கிறதுக்காக வார்ஷிகமான வரி கட்டணம் அதுக்காக மதுரைக்கு போனார். மரங்கட்டுக்கு பக்கத்துல வசுதேவரை பார்த்து விசாரிச்சுட்டு வரணும். வசுதேவருக்கு பாவம் ஆறு குழந்தை பிறந்து போயிடுச்சு, ஏழாவது குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, எட்டாவது குழந்தை ஆகாசத்தோடு போயிடுச்சு. அதனால இவர்கள் ரொம்ப சிநேகிதர்கள், அதனால அவரை விசாரிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக வசுதேவரை பார்த்து எப்படி இருக்கு கேட்கணும் போனா, நந்தகோபனை பார்த்த உடனே வசுதேவர் வேகமா ஓடி வந்து நந்தகோபரை கட்டிட்டு, நந்தகோபரே ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்திருக்காமே ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியமா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா பகவத் அனுக்கிரம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். நந்தகோபர் சொன்னார், நான் உங்க துக்கம் விசாரிக்கணும் வரேன், உங்க மாதிரி சாது யாரும் கிடையாது, அவன் தன் துக்கத்தை சொல்லிட்டுப்பான், நாம ஏதாவது கேட்டா வச்சுக்கணும், ஆமா நானே கஷ்டத்துல இருக்கேன் போ அப்படின்னு. ஆனா உங்க துக்கத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எனக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை சந்தோஷமா சொல்றீரேன், நான் நன்னா இருக்கேன் சந்தோஷப்படுறீர்கள், தன் துக்கத்தை மறந்து இன்னொருத்த நன்னா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீரே, நீர் பரமசாது அப்படின்னு அவரை கொண்டாடுற. வசுதேவர் சொன்ன, சீக்கிரமா நீங்க ஆத்துக்கு போயிடும், இங்க பேச வேண்டாம், நாம ஏதோ சகுனங்கள்லாம் என்னமோ மாதிரி இருந்துருக்கு, லோகத்துல எங்க பார்த்தாலும் பயமா இருந்துருக்கு, கம்சனுடைய ராஜ்யத்துல எது நடக்கும் தெரிய மாட்டேங்கிறது, அதனால குழந்தை பத்திரமா பார்த்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம், உங்க குழந்தை நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. உடனே நந்தன் வந்து கிளம்பிட்டேன். நடுவுல வசுதேவர் சொன்னா சரியா தான் இருக்கும், நந்தகா பதிவச்ச சௌரேகே நம் ரிஷேதி விசிந்தயன்னு அவர் போய் சொல்ல மாட்டார், விரும்பினா பயமுறுத்துறதுக்கு சொல்ல மாட்டார். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகவன் நாமாவை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஹரே ராமானும் ஹரே கிருஷ்ணானும் கேசவா முகுந்தா மாதவா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லிண்டே இதுதான் ரக்ஷ அப்படின்னு அப்படி சொல்லிண்டே அவர் வர. இதுக்கு நடுவுல இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒழிச்சுடணும் அப்படின்னு கம்சன் ஒரு ஆஜ்ஞை போட்டிருக்கான், சில பேரை நியமிச்சான், அதனால பல பேர் அங்கங்க போய் குழந்தைகள்லாம் ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கலாம். அதுல பூத்தனா அப்படின்னு உறுத்தி, நீ போய் அங்க போய் அந்த குழந்தைய ஒழிச்சுட்டு வந்து. உடனே ஒரு கொக்கு மாதிரி ரூபத்தை எடுத்துட்டாள், ஒரு பட்சியா அளந்து நேரம் வந்து ராத்திரியோட ராத்திரியாக அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடும். இது அசுர பட்சி, ஒரு நல்ல பட்சியா இருந்தா ராத்திரி பறக்காது, அது இது ஒரு விதமான பட்சி. உள்ளுருவாய் நள்ளுருளில் வந்த பூத்தனைங்கிற அறவுல அப்படி வந்து இந்த குழந்தைய குத்தி எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு வரா. இப்ப பக்கி அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல பெயர், அவன் பக்கன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இவா ரெண்டு பேரும் அக்கா தம்பி போல பக்கானுஜா. இந்த கோகுலத்துல வந்து பார்த்தா அந்த குழந்தைய அப்படி எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, ஒரே கும்பலா இருக்கு, இங்க ஏகப்பட்ட கும்பலுக்கு கியூ நிக்கிறது. இதுல போய் இந்த குழந்தை வந்து திடீர்னு பட்சி வந்து எப்படி எடுக்கணும், வெறும் விடமாட்டா எல்லாரும் சுத்தி 10 பேர் இருக்கான். எப்பவுமே போனாதுக்கு யசோதேவர் பக்கத்திலே இருந்துருக்கான். நந்தகோபன் இல்ல இந்த சமயம், நந்தகோபன் தான் இல்ல, இதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஆனா யசோதை பக்கத்திலே இருந்துருக்கா, இத்தனை ஜனங்கள் வந்து சேவிச்சிருக்கா, முறை முறையாக வரிசையா வந்து பார்த்துருக்காளா கிருஷ்ணனை. சரி, இப்போ நாம வந்து இந்த மாதிரி எல்லாம் வர முடியாது அப்படிங்கறதுக்காக அவள் தானும் ஒரு கோபிகாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டுட்டா. அவள் என்ன மாதிரி புடவை உடுத்தின்னு இருக்காள் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி புடவை எல்லாத்தையும் உடுத்திட்டு அந்த கியூல வந்து இவ்வளவு வந்து கடந்து விட்டுட்டான். உள்ள எல்லாரும் பார்க்கறா, யாரோ வந்திருக்காள் புதுசா, யாரும் கோவில் எங்கேருந்து வந்திருக்கா தெரியலையே அப்படின்னா, வஸ்திரங்கள்லாம் வஸ்திரத்தை பார்த்தா தெரியலையா, மதுரையில் டவுன்ல இருந்து வந்திருக்கா, இங்க கிடையாது அதெல்லாம். உள்ள வந்த உடனே பகவான் கண்ணன் இருக்கான், இல்லையா இவ வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சது, தொட்டில படுத்துட்டு இருக்கான், வந்திருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே கண்ணை மூட ஆரம்பிச்சிட்டான் மெதுவா. இத்தனை வரைக்கும் முயற்சிட்டு இருந்தான், இத்தனை நாள் பங்கஜாட்சனா இருந்தான், அவா பார்க்கும்போது இவன் பார்த்துட்டு இருந்தான். இவன் வந்திருக்கான உடனே வாய மூடி மெதுவா ஒரு கொட்டாய் விட்டான். கண் துயில் கொள்ள கருதி கொட்டாதி கொள்கின்றான். குழந்தையோட கொட்டாய் அழகா இருக்கும், நமக்கே தெரியும் நாம உள்ள கொட்டாய் வேற இருக்க. அழகா ஒரு கொட்டாய் விட்டோட எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கணும். குழந்தை தூங்க போறது அப்படின்னா வாய மூடினா, திருக்கண்களையும் மெதுவா மூடினா, யசோதை பார்த்து குழந்தை தூங்கிடுத்து, இதான் நல்ல சமயம். அதுக்கு போய் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, கிரக கிருத்தியங்கள்லாம் இருக்கு, குழந்தை பக்கத்திலே இருந்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க எல்லாம் இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, வெறும் பார்த்துன்னு போங்க, யாரும் சத்தம்னா போடக்கூடாது, குழந்தைய எழுப்பக்கூடாது, நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படி உள்ள போயிட்டான். இதுக்காக தான் கண்ணை மூடினதே, அம்மாவை உள்ள அனுப்பணுங்கிறதுக்காக. திடீர்னு தூங்கிட்டான், அது எப்படி திடீர்னு தூக்கம் வரும், இத்தனை இப்படி சிரிச்சுட்டே இருந்தது, தூக்கம்னா மெதுவாக தானே தூங்கணும், சிரிச்சுட்டே இருந்தது, கண் அப்படி மலர்ந்து மலர்ந்து இருந்தது, பட்டு இப்படி திடீர்னு இப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அவர் குரு கிட்ட கேட்டார், திடீர்னு இப்படி தூக்கம் வரும் அப்படின்னா, அவர் சொன்னார், இது எங்கிட்ட கேட்காத உபன்யாசத்துக்கு வர அழியும் அவா கிட்ட கேளு அப்படின்னு. அவருக்கு அவருக்கு கண்ணனுக்கு வராத என்ன, கண்ணை மூடினே அம்மா அண்ணன் போயிட்டான், அண்ணன் போயாச்சு. இந்த பூத்தனை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து போகும்போது மெதுவாக கண்ணன் கிட்ட வந்துருக்காள். ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ரா வினேக்ஷணம் அனுக்ஷண மந்தகாசம் கோபால டிம்பவ புஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவை மி பதம் புமாம்சம். உதடு துடிக்கிறதாம் இப்போ அழப்போறான் அனுப்பம். ஆம் நாயகந்தி குழந்தை உதடு துடிக்க பசி பசியில அழுகையில உதடு துடிக்கும், அது நல்லா இருக்கும். கண்ணன் வந்து எல்லா அழகையும் காமிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அவளுக்கு. ஆனால் குழந்தைன்னா குழந்தைக்கு என்னென்ன பாவமோ எல்லாம் இருக்கு, கொட்டாயினா கொட்டாய் விடுறான், உதடு துடிக்கிறதாம் இப்போ அழகத்துக்காக. அந்த உதட்டில இருந்து ஒரு வாசனை ஒன்று வருதாம். இது என்ன வாசனை அப்படின்னு பார்க்கறா எல்லாரும் மகரிஷிகள்லாம், இது வேத வாசனை அப்படிங்கிறானா. ஆ கண்ட ஒன்று அழறான், இன்னைக்கு குழந்தை அழறு, யாரும் சுத்தப்படாதுங்க சுத்தம் போடாதுங்க குழந்தை அழறு அப்படின்னு கண்ணுக்கு ஜஞ்சலமா கொட்டுறது குழந்தைக்கு. அனுக்ஷணம் அந்தகாசம், இப்படி குழந்தை அழகு சத்தம் போடாம போகும், யாரும் எதுவும் பேசக்கூடாது, எல்லாரும் பொதுவா வந்து சத்தம் போடாம பேசிட்டு இருக்கா. பக்கத்துல பூத்தனை வந்துட்டான், கண்ணன் கிட்ட வந்தாச்சு, உடனே அவளை பார்த்து சிரிச்சிட்டான். இத்தனை நாள் அழுதுன்றது கண்ணு தனித்தனியா கொட்டுறது, அனுக்ஷணம் அடுத்த கஷணமே ஒரு மந்தகாசம், பூத்தனை பார்த்த உடனேயே ஒரு சிரிப்பு. ஆஸ்ரா வினே க்ஷணம் அனுக்ஷண மந்தகாசம், பூத்தனை பார்த்தா படவா என்ன பார்த்தா சிரிக்கிற, நீ இத்தனை நாள் அழுதுன்ற என்னை பார்த்து அம்மா நினைச்சுன்னு சிரிக்கிறது. குழந்தையெல்லாம் பச்சை படம் உடுத்திருந்தா அம்மா நினைக்கும், அந்த மாதிரி உங்க அம்மா மாதிரி நான் படம் உடுத்திருந்துருக்கேன், அம்மா நினைச்சுதான் சிரிக்கிறேன், நான் அம்மா இல்ல அம்மா வேஷத்துல வந்திருக்கேன், அம்மா இல்ல அப்படின்னாலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். உடனே அந்த குழந்தை நினைச்சுக்கிறான், நீயும் குழந்தைன்னா நான் நினைச்சிருக்க, நான் குழந்தை இல்ல குழந்தை வேஷத்துல வந்திருக்கேன். கோபால டிம்பவ புஷம், கோபால வேஷத்துல வந்திருக்க உனக்கு அது தெரியலையேன்னு சிரிச்சுக்கிறான். குஹனா ஜனன்யாக, நான் உனக்கு பால் கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இவனுக்கு ரோஷம் வருது. ஏற்கனவே தேவகி இவருடைய பால் சாப்பிடாம வந்து இங்க வந்து ரெண்டாவது அம்மா யசோதை கிட்ட வந்திருக்கேன், அதுக்குள்ள மூணாவது அம்மா வந்துட்டு பால் கொடுக்கறானா, இவ பாலும் இல்லாத பண்ணணும்னு பாக்குறவங்க ஒழிச்சுடுறேன் பாரு. அவ பட்டும் கையில எடுத்துட்டு அந்த குழந்தைய வேகமா அந்த எடுத்து விட்டு கிளம்பிட்டான், பறந்து போறான். ஒரு க்ஷண காலத்துல யாரும் எதிர்பார்க்காம இருக்கச்ச பட்டுன்னு ஒருத்தி வந்தா அந்த குழந்தை கையில எடுத்துட்டா அங்கிருந்து ஒரு பேய் மாதிரியா மாறிட்டா ஆகாசத்துல பறந்து போயிட்டா. ஐயோ குழந்தை காணுமே குழந்தை காணுமே அப்படின்னு எல்லாரும் துரத்திட்டு ஓட அவ்வளோ ஆகாசத்துல சஞ்சரிச்சு நேர வேகமா போய் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பாலை கொடுத்து அதுல விஷம் இருக்கான், அந்த பாலை கொடுக்கற விஷத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனா இவன் வந்து ரொம்ப ரோஷத்துல இருக்கிறபடியினால இவன் எங்க இங்க வந்தா அழகா பிள்ளான் சாதிக்கிறான். கண்ணன் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்க கண்ணன் என்ன பண்றான், தானம் பண்ணிட்டு இருக்கான், ஆத்ம தானம் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய சௌந்தரியத்தையும் காமிச்சுட்டு இருக்கான். அப்ப போய் தடுக்கிறதுக்கு இவ வராதியா, அதனால இவளை ஊழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு இருக்கான். இப்ப பிராணி சமம் ரோஷ சமன் விதோ பிபத்து பால் கொடுக்கச்ச ரொம்ப ரோஷத்தோடு ஒரு ஊரு உறிஞ்சினாலே பார்க்கலாம். அந்த பால் மாத்திரம் இல்ல அவன் உயிரையும் சேர்ந்து மொத்தத்தையுமா உறிஞ்சிட்டான். விடு கத்தர முதல்ல நீதானே பிடிச்சிண்ட, இப்ப அவன் விட்டுட்டான், ஆனா அந்த குழந்தை விட மாட்டேங்குது. என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு கத்தி உயிர் போக பொத்துன்னு ஆகாசத்தை கீழே விழ அந்த குழந்தை அவருடைய மார்பு ஒரு மலை மாதிரி இருக்கான், இவளே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான், அத சிக்கரம் மாதிரி மார்பு இருக்கா, அந்த மார்புக்கு நடுவில் சிரிச்சுட்டு இருக்கான் விளையாடி இருக்கான். கோபிகள்லாம் வேகமா ராத்திரி வேலை வேகமா ஓடி வந்து சம்பிரமத்தோடு கூட பரபரப்போடு கூட குழந்தைக்கு என்ன ஆச்சோ வந்து பார்த்து இங்க ஒரு பிசாசு ஒண்ணு இருக்கு அது மேல குழந்தை இருக்குன்னா என்ன பக்கத்துல எல்லாரும் போ பிசாச்சு யாரும் கிட்ட போகாதுங்கோ அப்படின்னு தோணும் இல்லையோ, அது தோணலையா, ஐயோ குழந்தையாச்சே குழந்தையாச்சேன்னு விடுக்குன்னு ஓடி போய் குழந்தைய கையில எடுத்துட்டு விட்டான். வேகமா ஓடி அந்த இடத்துக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கு ஓடி வந்து என்ன ஆச்சோ தெரியலையே குழந்தைக்கு, ஒரு பிசாச்சு தூக்கின்னு போயிடுது, நல்ல வேலை பொழைச்சது, இப்படி பொழைச்சதுன்னே தெரியல. கையில வச்சுட்டு இருக்கா ஒரு தோக்கியும், இந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்தை வந்து நீங்க எடுத்தேன், இனிமே இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணுமே அப்படின்னு அவள் எல்லாம் நினைச்சு அந்த குழந்தைக்கு மங்களங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாளாம். அதுக்குள்ள ஒரு கோபிகாஸ்திரி என்ன பண்ணால், வேகமா போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து கையில கிடுக்கிற அந்த குழந்தைய வாங்கிக்கிறார். அங்கே கோபியாக சம்ஸ்பிருஷ்ட சலிலாக அங்கே சுகதையோ பிருதக மந்திரம் சொல்ல போறேன் அந்த குழந்தைக்கு ரக்ஷைக்காக பீஜ மந்திரங்கள்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு, இந்த குழந்தைக்கு உனக்கு ரக்ஷை பண்ணணும்பா நான் பீஜ மந்திரம் சொல்றேன் அப்படின்னு கையில வாங்கிக்கிறேன். உடனே அடுத்து பாக்கணுமே ஒத்தியா குளிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாரும், எனக்கு ஒரு பீஜ மந்திரம் தெரியுமா, எனக்கு ஒரு பீஜ மந்திரம் தெரியும் அப்படின்னு எல்லாரும் தீர்த்தா மட்டும் ராத்திரி 10 மணிக்கு குளிர், இந்த குளிர்ல மொத்த பேர் போய் தீர்த்தா மட்டும் ஒரு தொத்தியா வந்து அங்கே கதையோ பிரச்சனை தனித்தனியா வாங்கிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் எனக்கு தெரியும், எல்லாரும் சேர்த்து சொல்லலாம் அது கிடையாது. எல்லாம் ஆசைன்னா அப்படி ஒரு ஆசை, ஆத்துல இருக்கிற காரியத்தெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு இங்க வந்து ராத்திரி 10 மணிக்கு தீர்த்தா மாடிட்டு வந்து குழந்தைய கையில எடுத்துட்டு பீஜ நியாசம் பண்றேன். கிரீடன் தம் பாத்து கோவிந்தா சயானம் பாத்து மாதவ விரஜந்தமவ்யா தேவைகுண்ட ஆசீனம் துவாம் ஸ்ரீயப்பதி. இந்த மந்திரம் கோவிந்தன் காப்பாத்தணும், நீ தூங்கிட்டு இருக்கும்போது நீ விளையாடும் போது கோவிந்தன் காப்பாத்தணும், நீ போகும்போது வைகுண்டன் காப்பாத்தணும் அப்படின்னா கண்ணை பார்த்துருக்கான். இதென்ன நம்மளே சொல்லி நம்மளே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கு பண்ற வேடிக்கை இல்லை, மொத்தத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவர்கள்லாம் மந்திரங்களை எல்லாம் சொல்லி துவாதச நாமத்தை சொல்லி திருமண் விட்டார் குழந்தைக்கு, அதுதான் காப்பு குழந்தைக்கு. நாமங்கள்னாலே கொடியை எடுத்து குழந்தைக்கு திருமண் இடறான், 12 இடத்துலையும் 12 திருநாமத்தை சொல்லி, அதனால தான் திருமண் காப்பு அப்படின்னு பெயர். காப்புனா ரக்ஷ அப்படின்னு அர்த்தம் இல்லையா. துவாதசாங்கேஷு நாமபிஹி ரக்ஷாம் ரட்சை செய்கிறார். சக்ருத்தம் துவாதசாங்கேஷு ராமபிஹி அப்படி குழந்தைக்கு திருமண் சொல்லி நாம் அதுக்குதான் திருமண் மண்ணு நாள் அப்படின்னா திருமண் பெயர். அது ரக்ஷையா இருக்கிற அப்படினால அதுக்கு காப்பு அப்படின்னு பெயர். அது பகவான் நாமத்தை சொல்லி இடுற அப்படினால அதுக்கு நாமம் அப்படின்னு பெயர். கிருஷ்ணனுக்கே அதை இடுறாள் இவா. கிருஷ்ணனுக்கே பிரஜந்த மவியாது வைகுண்டான் பகவான் நாமாவை சொல்லி ரக்ஷ பண்றாள். அந்த கிருஷ்ணனுக்கே இன்னும் எந்த கிரகங்களும் வரக்கூடாது. டாக்கின்யா யாதுதான்ய யாஸ்தான்யா கிரக தேவதா பூத பிரேச பிசாச்சாச்ச இன்னும் டாக்கினி யாதுதானி கருப்பு இருட்டு பூதம் பிரேதம் பிசாச்சு இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தம் சர்வே நசியந்து விஷ்ணு நாம கிரகண பீரவக பகவான் நாமத்தை சொல்லி திருமண நடுறோம் மொத்தம் போயிடுது ஒன்னும் வரக்கூடாது இந்த ஒரு பிசாச்சு ஒன்னும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு குழந்தைக்கு ரக்ஷை அழகா பண்றான். ஒரு ஊரே திரண்டு இருந்து பண்றது இந்த காரியத்தை இன்னைக்கு ராத்திரி அப்படியே அந்த குழந்தைய நன்னா இனிமே சௌக்கியமா இருக்கும்னு தோணி போச்சு. அந்த குழந்தையும் மெதுவா அட ஆரம்பிக்கிறது தூங்கலாமான்னு பாக்குறது. உடனே யசோதை கிட்ட கொடுத்து நீ குழந்தைய தூங்க பண்ணு பால் கொடுத்து தூங்க பண்ணு அப்படின்னு பக்கத்துல யசோதை இல்ல. அவ உள்ளுக்குள்ள பெருமாள் சன்னதியில விளக்கு ஏத்தி பெருமாளை 108 தடவை விழுந்து வந்து சேமிச்சுட்டு இருக்கா. என் குழந்தை நன்னாற்கணுமே ஒன்னாடுதானே நன்னாற்கணும் அப்படின்னு விழுந்து சேமிச்சுட்டு இருக்கா. அம்மா உன் குழந்தைக்கு எந்த குறவும் வராது. பகவான் கட்சி எந்த குழந்தை வரும்? நாமகிரகணம் பண்ணியிருக்கோம், திருநாமம் விட்டிருக்கோம், அதனால குழந்தைய தூங்க பண்ணு அப்படின்னு யசோதை கிட்ட கொடுக்கச்ச அவளும் பால் கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணாலும் கிருஷ்ணன் ஆச்சரியமா தூங்கினான். நந்தகோபன் திரும்பி வர அங்க இருக்கிற பசங்கள்லாம் மாமா மாமான்னு அவன்கிட்ட போய் பெரிய கதையை சொல்லிட்டு பூதன கதையை சொல்லிட்டு அப்படி ஊருண்டே எல்லையில பூதனை போட்டிருக்கா பாருங்க அந்த உடம்பு பாரு இப்படி மலை மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னா நந்தன் சொன்னார் வசுதேவர் சொன்னது சரியாயிடுச்சு இல்லையா பெரியாளியா நந்தன் சாதாரணமானவர் இல்லை சொன்னது பலிக்கிறதுல பெரிய எப்படிப்பட்டவராக இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி பூதனையுடைய உடம்ப போட்டு எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஒத்து மொத்தமா இருக்க முடியாது அதனால சேதனம் பண்ணி பிளந்து பிளந்து ஒரு விறகு கட்டையெல்லாம் போட்டு மேல போட்டு நல்லா எரிக்க விட்டா கம்னு ஒரு வாசனை ஒன்று வந்துதான் நாத்தன்னா வரணும் நல்ல வாசனை வர நான் நல்ல கதிக்கு போயிருக்கா பூத்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சுகாச்சாரியர் அழகா சொல்ற பூத்தனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகம் ஸ்தனம் தத்வாபசத்கதிம் பூத்தனா குழந்தைய கொல்லணும்னு வந்துடலாம் ராட்சசி கிருஷ்ணனை கொல்லணும் குழந்தைய கொல்றதே தொழில் வேற தர்மகாரியம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்து விஷப்பால் கொடுத்தா ஆனா அவளும் நல்ல கதிக்கு போனாள் அப்படின்னா யோசிச்சு பாருங்க கிம் புனகா ஸ்ரத்தையா பக்தியா நீங்களும் நித்தியம் பால் எடுத்துக்கோங்க டம்ளர்ல ஸ்ரத்தையோடு கூட பக்தியோடு கூட கண்ணனுக்கு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு நல்ல கதி வராமையா போயிடும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றேன். இவளுக்கே நல்ல கதி வந்துருத்துன்னா அகோ பக்கீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம் சாப்பாய சாத்வி லேபே கதிம் தாத்ரிசிதம் ததோன்யம் கம்பா தயாளும் சரணம் பிரஜேம இதை காட்டும் தயாளு யாருக்கா நீங்க யார் போய் பார்க்க போறோங்க. இது உத்தவர் சொல்ற ஸ்லோகம் முன்னாடி இருக்கு மூணாவது ஸ்கந்தத்துல இருந்து. அகோ பக்கீயம் ஸ்தனக ஒரு பக்கி ஒருத்தி வந்தா விஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு வந்தா கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா பகவான் அவளுடைய பிராணனையும் எடுத்துட்டு அவளுக்கு நல்ல கதி பால் கொடுக்க யசோதைக்கு என்ன கதியோ அந்த கதியை கொடுத்துட்டான். அவளுக்கு யசோதை எத்தனை பிரீத்தியோட இருக்கா அவளுக்கு கொடுக்க வேண்டிய கதியை இவளுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை காட்டிலும் தயாளு யார் இருக்க முடியும்? அப்ப கம்ப வேற தயாளு யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா? தேடி பார்த்தா கிடைப்பானா? இப்படி ஒரு தயாளு இருக்கவே முடியாதே. யார்கிட்ட போய் நீங்க சரணாகதி பண்றது? கம்பாதையாளும் சரணம் பிரஜேம அப்படிங்கிற அதனால பூத்தனா மோக்ஷதாயி பூத்தனா சேதனாந்தம் அப்படின்னு வரும் தேசியன் சீ சுக்தியில. புத்திரிக்கு மோட்சத்தை கொடுத்தான் அதான் அவைமி பரம் பூமாம்சம் பரம புருஷன். பூத்தனைக்கு போய் ஏன் மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்னா யார் கேட்கறது? அவன் யார் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். உனக்கு மோட்சம் உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லை அவன் கையில தானே இருக்கு வேற யார் கையிலையும் கிடையாது. வேற எந்த பலனும் யார் வேணுமேனா கொடுத்துடலாம். நீர் இந்த பலனும் கொடு நீர் இந்த பலனும் கொடு அப்படின்னு பல தேவதைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனா மோட்சத்தை கொடுக்கறது மாத்திரம் மூத்தர் கையில கிடையாது, அது பகவானே வச்சுட்டு இருக்கான். அப்போ ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாஹ பிராணான் பபௌ உலுப்த புனர்பமாயாஹ எதற்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ. இந்த பூத்தனை இருக்காளே இவளுக்கு கண்ணனானவன் புனர்ஜென்ம கிடையாது அப்படின்னு சொல்லி மோட்சத்தை கொடுத்தவன் சுவாமி தேசியன் சொல்றாரு. அதுவா புதயத்துல பூத்தனைக்கு புனர்ஜென்மம் கிடையாதுன்னு மோட்சம் கொடுத்தாலும் இல்லையோ. இந்த சரித்திரத்தை நீங்க பாவனை பண்ணிட்டு இருக்கோம் மனசுல, மனசு பண்ணா உங்களுக்கும் புனர்ஜென்மம் கிடையாது. அவர் பால் கொடுத்த கதைகள் சார், நீங்களும் பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னு வேடிக்கையா சொல்றாரு. சனந்த எப்பம் இந்த புனர் அப்படி ஆச்சரியமா மோட்சத்தை கொடுக்குறாரு. ஆனா நிறைய பேருக்கு சந்தேகம் இன்னைக்கும் இதுக்காக மோட்சம் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கணுமோ, என்ன வியாஜம் இருந்தது பூஜனைக்கு கொடுக்கறதுக்கு அப்படி தேடி பார்த்தா கூட ஒண்ணுமே இல்லையே. அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, பூத்தனை வரும்போது ஒரு கோபிகா ஸ்திரீயாக வேஷம் போட்டுன்னு வந்தா இல்லையா, அதனால பாகவத வேஷம் போட்டுன்னு வந்தான் அப்படி வந்தா அப்படிங்கிறபடி நாளையே மோட்சம் கொடுத்துருவோம். வேற ஒண்ணு வேண்டாம், ஊரை ஏமாத்துறதுக்காவது பாகவத வேஷம் போட்டுக்கணும். சில வேஷங்கள்லாம் போடுறது நல்லது. ஒரு ஒரு பணக்காரனா இல்லாதவன் ஏழையா இருக்கிறவன் பணக்காரனா வேஷம் போட்டான் வச்சுக்கோங்க, ஊரே மாத்தான். திருடனா இருக்கிறவன் நல்லவனா வேஷம் போட்டான் ஊரே மாத்தனான் அப்படின்னு அர்த்தம். கெட்டவனா இருக்கிறவன் நல்லவனா வேஷம் போட்டா ஊரே மாத்தனான் அப்படின்னு அர்த்தம். படிக்காதவனா இருக்கிறவன் படிச்சவனாக முன்னாடி சாதனை எல்லாம் எடுத்துட்டு சபையில முன்னாடி வந்து உட்காந்தா அவன் ஏமாத்தறான் அப்படின்னு அர்த்தம். ஆனா பாகவதனா வேஷம் போட்டுண்டா, ஏண்டா பாகவத வேஷம் போட்டுன்னு ஊரே ஏமாத்தற அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகவதனா வேஷம் போட்டுந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, பகவான் ஏத்துக்கிறான் அவனை. நீ ஊரைய மாத்திர நீ வேணா நடிச்சுக்கோ, ஆனா பகவான் வந்து அவன் பாகவதன் அப்படிங்க திருமணம் இட்டு புஸ்தகங்கள்லாம் அழகா உடுத்தினேன். இப்படி கை கூப்பிட்டு கோயில வந்து பாகவத வேஷம் தொண்டையா சொல்ற நானே வேஷம் தான் போடுறேன் அப்படிங்கிற. நான் போடுறது ஒண்ணும் இல்லை, தொண்டுக்கே கோலம் பூண்டு வெறும் வேஷம் போட்டுருக்கேன். மனசுல என்ன கேட்டா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடலிருந்து அருதியும். நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது அவனுக்கு தான் தெரியும். வெளியில என்ன வேஷம் போடுறேங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படின்னு தொண்டடிப்படி ஆழ்வாரே சொல்லிட்டு போயிட்டாருனா நமக்கு இது என்ன கதி? அப்ப நாமெல்லாம் போடுறது என்ன வேஷமா இல்ல நிஜமா அப்படின்னா நமக்கும் ஒரு ஆப்யாயம். நிஜமா பகவானை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. பகவான சேவை மேல ஒரு அத்தியந்த ருச்சி, அந்த ருச்சினாலே நித்தியம் பகவானை சேவிக்கிறோம்னு எத்தனை பேர் கோயிலுக்கு போறோம். ஏதோ நாமளும் வேஷம் இல்லை பண்ணோம், இல்லைன்னா ஆச்சார அனுஷ்டானம்லாம் இருக்கானா தெரியாது. கோயிலுக்கு வரச்சே கொஞ்சம் வேஷ்டி குடுத்தின்னு வரும், இல்லை ஆச்சார அனுஷ்டானம்லாம் இருக்கா தெரியாது. கோயிலுக்கு வரச்சே 12 திருமணம் வரும், மற்றபடி ஆச்சாரம் இன்னைக்கு என்ன 12 திருமணம் அப்படின்னு கோயிலுக்கு வரச்சே இன்னைக்கு உற்சவம் அதனால 12 திருமணத்துக்கு வரலாம் அப்படின்னு எடுத்துன்னு வரும். தலை எல்லாம் என்ன வரும் இப்படி வரும், மற்றபடி போச்சா அங்கே ஆஃபீஸில் போச்சா பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு அப்படின்னா எப்படி வேணாலும் இங்கே வரைச்ச ஒரு வேஷம், வேஷம் போட்டுன்னு தானே எல்லாரும் வரும். இப்போ வேஷம் போட்டு வந்தால் பெருமாளுக்கு தெரியாதா என்ன, நீ என்ன வேஷம் போட்டு வர, உன்னுடைய சொரூபம் என்ன, என்னங்கிறது பெருமாளுக்கு தெரியாதா என்ன? ஆனால் கூட நம்ம பெருமாள் சேவைக்கு வரும், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இந்த நிச்சயத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னா பூதனா. அவளும் தானே வேஷம் போட்டு தான் வந்து ஆகும். நாம எல்லாருமே பூதனையை தவிர வேற கிடையாது, நம்மளும் ஒரு பூதனை தான். பெருமாள் சேவைக்கு வரும்போது பூத்தனமா இருந்தா நாமளும் நமக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நாமளும் மனப்பால் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவ பண்ண ஒரு காரியம் தான். இவளுக்கும் கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான், அதனால இந்த வேஷம் போட்டு கத்துக்கணும். இந்த வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறது இல்ல, இது நல்ல வேஷம். எல்லாருமே முதல்ல இப்படிதான் வேஷம் போட்ட கத்து கத்துன்னு கத்துன்னு கத்துண்டு கடைசியில் அப்படியே நல்லவன் ஆகும், இப்படியே விளக்கமா எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு தோணிடு. இதுவே பிடிச்சிடும் மற்ற எல்லாத்தையும் காட்டும். கையார் சக்கரத்தை என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமொழி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். நான் பொய் தான் சொல்லிட்டு இருந்தேன், வேஷம் தான் போட்டு இருந்தேன், கிடைக்கிறது மெய்யாயி என்ன பொய் சொன்னீர்? என் கருமாணிக்கமே பெருமாளுக்கு கருமாணிக்கமே பொண்டே முத்தே மணி அது என்னமோ தெரியல எனக்கு, பெருமாளை செய்தி கேட்டா என்னவோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அன்னைக்கு நஷ்டம் மாதிரி இருக்கு அப்படி நீ விரும்ப வார்த்தையால சொல்றியா இல்ல நிஜமாவே அப்படி இருக்கா? அது சரி கேட்டா எவ்வளவு இருக்கு, ஆகாரம் வேண்டிருக்க மாட்டேங்கிற, சாப்பிடாம இருந்தியா, உபவாசம் இருந்தியா, பெரியாளர் பட்டினி இருந்தது அந்த எனக்கு அவை பட்டினி நாளே அப்படிங்கிற. ஒரு நாள் ரிக்கஜுக்ஷாமவேத நான்மலர் கொண்டு உனபாதம் நன்னா நாள் பெருமாளுக்கு அந்த மந்திர உற்பத்தை சமர்ப்பிக்கலாம், புற்பத்தை சமர்ப்பிக்கிறேன் பட்டினி நாள் அப்படின்ற. இப்ப பெருமாள் செதிக்கலன்னா அன்னைக்கு நாள் நல்லால நமக்கு சரிப்படல அப்படின்னா பட்டினி இருக்கணும், இல்ல தூங்காம இருக்கோமா, இல்ல வேற எந்த சுகமும் இல்லாமல் உம்முன்னு உட்காந்து இருக்கோமோ, இது பெரிய நஷ்டம் வந்தா லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்தா உம்முன்னு தான் உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசாமல் உம்முன்னு உட்காந்துருக்கோமா. இது வேடிக்கை பொழுதுபோக்கா சொல்லிடணும், எனக்கு என்னமோ தெரியல. அதனால என்ன பண்ற அப்படின்னா நான் வாட்ஸ்அப்லயாவது பாத்துக்கிறேன் இன்னைக்கு பொறுப்பாடு என்னாச்சு. இது அடுத்தது நம்மாழ்வரே சொல்ற நான் பொய் தான் சொன்னேன், என் கருவாணிக்குமே அப்படின்னு முத்தே அப்படின்னு மணியே அப்படின்னு தேனே அப்படின்னு பாலே அப்படின்னு இந்த தேன் மாதிரி போகிமா, முத்துனா முத்து இழந்து போனா தவிக்கணுமே அந்த மாதிரி தவிச்சீரா, பொய் தான் சொன்னேன். பொய்யே கைம சொல்லி ஏன் பொய்னு சொல்றீங்கன்னா புறமே புறமே ஆடி வாயால் இதை சொல்றனே தவிர மனசுனால புறமாடி இருக்கேன், பகவானுக்கு வேற விஷயங்கள்ல தான் ஈடுபாடு ஈடுபாடு பெருமாள் சேர்க்காமல் இருக்க முடியல சொல்றனே தவிர அங்க பேசுறது ஒரே அம்படிக்கும் இன்னும் அதுதான் போயிட்டு இருக்கு காலம். அதனால ஒண்ணு இல்ல பெருமாள் செய்ய கேட்டா பரவாயில்ல, இதை கொண்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ண முடியும் அது பண்ண தோணல, ஒரே அம்படிக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனா நீயே பெற்றொழிந்தேன் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா உண்மையா எடுத்தது. இப்ப எனக்கு உண்மையிலேயே அவனை விட்டு புரிஞ்சு இருக்க முடியல, அவன் முத்தாவே ஆகிட்டான் மணியாவே ஆயிட்டான் எனக்கு. விதிமாய்க்கில் காப்பார் இன்மை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, என் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கும். ஐயோ கண்ணபிரான் அதையும் இனி போனாலே இனிமே கண்ணபிரான் என்னை விட்டு போவானா, போனா போகட்டும் அப்படின்னா போவானா. இப்போ இப்பவும் கண்ணபிரான் நம்ம விட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு சக்தி இருந்தா அவன் போகட்டும், அவனால் முடியுமானா போகட்டும், நான் அரைஞ்சு சொல்றேன் முடியுமானா போகட்டும், பிடிச்சு வச்சுட்டா இருப்போம். அந்த மாதிரி சில பொய் சொல்ல பழகிக்கணும், இந்த போய் சொல்லணும் ஐயோ பெருமாள் விட்டு என்னால் இருக்க முடியல இன்னைக்கு நோய் பெருமாள் சேவிக்கல அவரே தவிப்பா இருக்கு அப்படிங்கறது சொல்றது பொய்யா இருந்தாலும் இந்த சொல்ல சொல்லிட்டே இருக்கணும். நாலு பேருக்கு சில வேஷம் போட கத்துக்கணும், சில பொய் சொல்ல கத்துக்கணும். நாளைக்கு வேத பாராயணத்துக்கு போனோம் போன நினைச்சேன் என்ன போகவே முடியல என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்ல கத்துக்கணும், இதெல்லாம் மிகவும் நல்லது இதெல்லாம் அப்படின்னு. அதனால கூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தா அங்க இருக்கிற மொத்த பேரும் கிருஷ்ணன குர்வதாசாம் அவிரதம் ஸ்திரீனாம் குர்வதீனாம் சுதே க்ஷணம் குழந்தை மாதிரி எல்லாரும் பாவிச்சுட்டு இருக்காளா. குழந்தைக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே உத்தான உற்சவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணான், குழந்தைய உள்ளிருந்து வெளியில கொண்டு வரான், ஆத்த விட்டு படியை தாண்டி வெளியில கொண்டு வந்து இப்படியே சூரிய வெளிச்செல்லாம் படம் அதுக்குதான் உத்தான உற்சவம் அப்படின்னு பெயர். பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கி அமைந்தனை உத்தானம் செய்து புகந்தனே. உத்தானம்னா அந்த குழந்தை அப்படியே எடுத்து இது கொண்டு வருது, ஜாக்கிரதையா எடுக்கணும் குழந்தைய ஜாக்கிரதையா எடுக்கணும். மத்த மாமலை தாங்கிய மைந்தனவர் மெதுவா எடுத்து அங்க மரங்கள்லாம் வச்சிருக்க வாழ மரம் யசோதை என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு விசேஷமான உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வாசல்ல வாத்தியங்கள்லாம் நின்னது பல் பறை கொட்டுறது மொத்தம் உள்ளுக்குள்ள வந்தா நிறைய பிராமணர்கள்லாம் சுஸ்தி வச்சனங்கள் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் உள்ளுக்குள்ள வந்தா நிறைய ஸ்திரீகள்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உள்ள வரதும் போறதுமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அதுக்கும் உள்ளுக்குள்ள யசோதை வந்து தன் மடியில குழந்தையை வச்சுட்டு சதானசூடோகம் அபிஷேகி சதம் சதி குழந்தைய குளிப்பாட்டுறான், அழகா குளிப்பாட்டுவான். அம்மாக்கள்லாம் குழந்தை குளிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கலை, சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது, இது நம்ம தேசத்தில் இருக்கிற அம்மாக்களுக்கு தான் தெரியும், வெளிநாட்டில் கூட ஆயாக்களுக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியாது, அதாவது டாக்டர் தான் செய்யணும். ஆனா இங்க எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஆழ்வார்க்கும் கூட தெரியும், எல்லா பாட்டு பாடுற நோக்கி யசோதி நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கை அப்படிங்கிற சுக்காச்சாரியருக்கு தெரியும், பெரிய ஆழ்வார்க்கு தெரியும். அண்ணா மஞ்சள்லாம் கொண்டு வர சொன்னான், மஞ்சள் கொண்டு வர குழந்தைக்கு குளிப்பாட்டம் நாக்கு வழிக்கிறது, குழந்தைக்கு நாக்கு வழிக்கிறது, நாக்கு வழிச்சா நல்லா வார்த்தையெல்லாம் நல்லா வரும், பின்னாடி வேதங்கள்லாம் சொல்லணும், வாயில நல்லா வார்த்தை வரணும்னா சின்ன வயசுல நாக்கு வழிக்கிறது, சம்ஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும் அப்பதான் நல்லா வரும், நாக்கு வழிக்கலாம் தமிழுக்கு வரும் தமிழ் வராது. அப்போ அந்த குழந்தை எப்படி நாக்கு வழிக்கணுங்கிறதுக்காக இன்னும் மஞ்சள்லாம் கொண்டு வா அப்படிங்கிற உடனே அந்த சேத்தி இருக்காளே, அப்ப போய் குடுக்கிட்டு போய் மஞ்சள் கொண்டு வந்தா நல்ல பெரிய மஞ்சள் நன்னா மஞ்சளா இருக்கு, ஆனா கல்லு மாதிரி இருக்கு. ஸ்ரீரங்கத்துல காவேரியில தீர்த்தம் வரும்போது இந்த கல் போட்டுருவாரு, துரித வைக்கிற கல், அது நுனியில மஞ்சளா இருக்கு. குளிக்கிற ஸ்திரீகள்லாம் வந்து மஞ்சளை போட்டு அதை தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மஞ்சள் நன்னா திருடமா இருக்குமா, அதை போட்டு கல்ல தேய் தேய் தேய் தேய் தேய்ப்பான். ஒன்று கல் தேயணும், இல்லை மஞ்சள் தேயணும், ரெண்டுல ஏதா ஒன்று தேயணும். அப்படி போட்டு தேய்ச்சி கடையில் அந்த மஞ்சளை எடுத்து பூசி குடிப்பான். அந்த மாதிரி ஒரு மஞ்சளை கொண்டு வந்தா இதை கொண்டு வந்து எப்படி குழந்தைக்கு கண்ணெடுக்கு போய் இது எப்படி பண்றது, இந்த குழந்தைக்கு போய் இது கூடுமா? சாதாரண குழந்தைக்கு கூடாது, சாதாரண கொண்டு வரக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு சாதாரண சோப்பா ஜான்சன் சோப் உபயோகியுங்கள் அப்படின்னு ஒண்ணுமில்லாததுக்கே சொல்றாங்க. கண்ணெடுக்கு எப்படி உடனே இந்த மஞ்சள் இது வேண்டாம் அப்படின்னா பச்சை பசு மஞ்சள் கொண்டு வா அப்படின்னா அவனு பச்சை பசு மஞ்சள் கொண்டு வந்து உடனே அதை நோக்கி யசோதை நுணுக்கிற அதை போட்டு நசுக்கி அதை எடுத்து நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளாம் நாக்கும் அழித்து நீதாட்டும் என் நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. என்ன வாக்கு, என்ன மூக்கு, என்ன உருவல்! யசோதை பார்த்து காமிக்க எப்படி அழகா இருக்கு பாருங்க, பன்னெண்டு பக்கத்துல இருக்க பாருங்க, பண்ணி பாரு நான் நாக்கு வலிக்கிறேன் அப்படின்னா உடனே நாக்கு காமிக்கிறேன், நே மூக்கு சிந்தறேன் அப்படின்னா மூக்க காமிக்கிறது பாரு அப்படின்னு. அது மூக்கு எத்தனை அழகா இருக்கு. அம்மா இப்படி அபிஷேகம் பண்றாங்க குழந்தைக்கு, உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி யாரும் அபிஷேகம் எல்லாம் பண்ணல. இன்னும் சீவை குண்டத்துல சகசிர சீருஷா புருஷாங்கிறாவா, சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு குடத்தலை அப்படி கவுக்குறான் தலையில குடத்தோட கூட. இந்த மாதிரி பெரிய கடாகம், அந்த கடாகத்தில் ஜலத்தை எடுத்து அதில் உஷ்ணம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது அப்படியே குழந்தை மேலே கொட்டினானா அந்த குழந்தை தாங்காதுங்கிறதுக்காக கையில் அப்படி வாங்கி வாங்கிச்சு. இப்படி கையில் வாங்குறா அப்படி கொட்டுறா, இப்படி கையில் வாங்குறா இப்படி கொட்டுறா, இவ கை அதுக்குள்ள ஏன் கொட்டுறான்னா இவன் கை தாங்காததா, கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, இல்லை கொட்டி தொடச்சு விடுறது. ஆவி பறக்கிறது கையும் காலும் நிமிர்த்தி கடார நீர் பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சளாம் ஐய நாவழித்தாளுக்கு அங்காந்தின. கைய காலை நிவிர்த்து விட்டு மூடி இருக்கிற கையெல்லாம் அப்படி மெதுவா நிவிர்த்தற, இந்த கையெல்லாம் மெதுவா நிறுத்தி அங்கெல்லாம் தேய்க்கிற, காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு நீவி விட்டு கால் விழலெடுக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு அழகா பண்றான். இந்த மாதிரி சீவை குண்டத்தில் யாரும் பண்ணா ஒருத்தரும் பண்ணல. இப்பதான் கண்ணனுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு போல இருக்கு. ஒரு ஐட்டம் குளிக்கிறது இல்ல, யசோதை பண்றது ஆனந்தமா இருக்கு. ஐயனா ஆணு வாய குழந்தான் இவன், இப்படி இருக்கேன்னு ஒரு ஆச்சரியம். அதனால ஆணு இத்தனை நாளை பூலோகத்துல குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிதான் பண்றா போல இருக்கு, நமக்கு இப்படி பண்ண காணும் யாரும். ஆணு வாயை திறந்தானா உடனே யசோதா வாயை திறக்கிறதே அப்படின்னு வாய்க்குள்ள பார்த்தா சப்த லோகம் இருக்கு. ஐயனா அவன் வாயை திறந்தா என்ன ஆகும், ஐயா யாருக்கும் தெரியாம வாயை திறந்தா பரவாயில்ல, ஐயனா வழித்தாளுக்கு அங்கு ஆந்திட வையவேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்டமடனந்தார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அழகா குழந்தைக்கு அப்பவே யசோதைக்கு எல்லாம் மறந்து போயிடும். உடனே குழந்தைக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சார், குளிப்பாட்டி விட்டுட்டு புது அலங்காரங்கள்லாம் பண்ணி புத்தாணோத்சவம் வெளியில வந்து அங்க ஒரு மரம், அந்த மரத்துக்கு எழுதி தூளி கட்டியிருக்கா, அந்த தூளியில குழந்தை விடுறதா உத்தானோத்சவங்கிறது. வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் பெத்த பக்க ரவிக்கு துண்டு எல்லாம் கொடுக்கணும், இல்லாட்ட கோவிச்சுப்பாவெல்லாம் என்ன கவனிக்கலன்னு. அதனால பெத்த பக்க மஞ்சள் எடுத்து வச்சு ரவிக்கு துண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக யசோதை போற, அந்த குழந்தை பக்கத்தை விட்டுட்டு போக முடியாது, கொஞ்சம் பயமா வேற இருக்கு, இந்த பூத்தனை வந்துட்டு போனப்புறம். அதனால பக்கத்துல குழந்தைகள்லாம் விளையாடிருக்கு, கிருஷ்ணா அப்படியே கண்ணை மூடினான், சரி குழந்தை தூங்குறது, பக்கத்துல குழந்தைகள்லாம் விளையாடிருக்கு, இதெல்லாம் கண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா அப்படின்னுட்டு போடான். எல்லாத்தையும் வெத்தரவாக்கு கொடுக்கறதுக்கு இப்படி போன உடனே அந்த கீழே ஒரு வண்டி ஒண்ணு இருக்கான், அந்த வண்டிக்குள்ள ஒரு அசுரன் ஆவேசனம் பண்ணியிருக்கான், அசகட்டா அசுரன் இப்படி அவ அப்படி போன உடனே இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு அந்த வண்டி இந்த குழந்தை மேல விழுந்து அப்படியே தேய்ச்சிட்டு போயிடணும் அப்படின்னு எண்ணம். அதனால அது சக்கரம் சுத்த ஆரம்பிச்சுது வேகமா வரணுங்கிறதுக்காக. கண்ணன் அப்படி பார்த்தான், எதுக்க பார்த்தா வண்டி ஒன்று சுத்திட்டு வேகமா வருது அப்படின்னு தெரிஞ்சது. சக்கரம் கிடுகிடுன்னு சுத்திட்டு வண்டி வர ஆரம்பிச்சா உடனே ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சான், குழந்தை வந்து வீணு சத்தம் போடுறான், குழந்தை அழுறதுனால பசிக்காக தானே அழும், பால் வேணுங்கிறதுக்காக குழந்தை அழுறது போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அல்ல காலால குழந்தைகள் அழும்போது பார்த்தா வேடிக்கையா இருக்கும். என்ன கேட்டா ஒரு ஒரு காலம் இப்படி மடக்கி இடது காலம் மடக்கிட்டு வலது காலம் நீட்டும், அப்புறம் வலது காலம் மடக்கி இடது காலம் நீட்டும், இப்படி வச்சு அழும். ரொம்ப அதிகமாச்சுன்னா ரெண்டு காலையும் மடக்கி நீட்டும். அதனால ஒரு காலம் மடக்கிட்டு இன்னொரு காலம் அப்படி நீட்டினா அந்த சக்கரத்து மேல அந்த திருவடி பட்டு பொட்டுன்னு வந்து அப்படியே கீழ் விட்டு சுக்கு தூளா இருக்கு, 1000 தூளா உடஞ்சு போயிருக்கு. உருளும் சகரம் உதைத்த பெருமானா அப்படிங்கிற ஆழ்வார் எல்லாரும் பதவத போட ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற இந்த குழந்தைகள்லாம் சொல்றது, இந்த வண்டி தான் வந்தது, வண்டியை கண்ணை எட்டி உதச்சுட்டான், வண்டி சுக்கு தூளா எடுத்து அப்படின்னா யாரும் நம்பறதுக்கு தயாரா இல்லை. என்னடா உலர்ற குழந்தை பாதம் போட்டுதான் வண்டி போய் சுக்குத்தை, இவ்வளவு பெரிய வண்டி, பிரம்மாண்டமான வண்டி, இது வேற ஏதோ இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா, இல்ல மாமா நான் பார்த்தேன், இந்த குழந்தை சொன்னா பார்த்துட்டே இருந்தேன், மாமி பாத்துக்கோன்னு சொன்னா நான் குழந்தை பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன், இந்த வண்டி சக்கர சுத்திட்டு இந்த குழந்தைகளுடைய கால் பட்டுதான் உடனே பொட்டுன்னு விழுந்துருச்சு அப்படின்னு குழந்தையெல்லாம் கதையா சொல்றது. இவெல்லாம் நம்ப மாட்டேங்க, ஆனா யசோதை மாத்திரம் கிடுக்கிட்டு ஓடி வந்தா என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க கேட்டான், இது கால் பட்டுன்னு வண்டி உடஞ்சிட்டு அப்படின்னா உடனே அந்த காலை பிடிச்சு தடை விட்டான், இந்த காலுக்கு என்ன இருக்கும்னா அது யசோதையனுடைய பாவம். சைலோபலக்ஷ்மி சகடே நிரஸ்தி சரோஜ கர்ப்பம் சௌகுமாரியம் பஸ்பர்ஷ தத்பாத தலம் யசோதா அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார். ஆனா இவளுக்கெல்லாம் புரியல, கிருஷ்ணனுடைய பெருமையும் புரியல. ஆழ்வார்கள் அழகா சொல்றேன், எத்தனை அழகா உடைச்சு கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ், உருளும் சகடம் உதைத்த பெருமாள், சின்ன வயசுல நாள்களோர் நாளைந்து திங்கள் அல்ல இளைஞர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்பு பல இடத்துல சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை கதை தான் இருக்கட்டும், இந்த மாதிரி கதை யார் கழுவிட்டுருக்கா, சின்ன வயசுல ரோட்ல ஒருத்தர் கீழ் விழுந்துட்டார், கீழ் விழுந்து மயக்கத்திலேயே ஏதோ ஒன்று கீழ் விழுந்துட்டார். அப்போ அந்த சமயத்தில் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பஸ் ஒன்று வேகமாக வந்தது, அந்த பஸ் வந்ததை பார்த்தோடனே தன்னுடைய காலால பஸ்ஸை எட்டி உதச்சார், உடனே பஸ் ஆகாசத்தை போய் பல்ட்டி அடிச்சு கீழ் விழுந்து சுக்கு தூளா எடுத்து அப்படின்னு ஒரு கதை இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்தில் கூட வரீங்க, இவர் எட்டி உதச்சார். ஆனா இந்த குழந்தை சின்ன குழந்தை அழகா நடந்திருக்கு அது ஆச்சரியம் அப்படின்னா. அடுத்து திருணாவர்த்தன் அப்படின்னு ஒருத்த வரா, இந்த குழந்தையே யசோதை கை மடியில வச்சுட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா கனமா இருந்தது, ஏதோ பாறாங்கல்ல கணக்கிற மாதிரி கணக்குது. உடனே குழந்தைக்கு என்ன கணம் தெரியலேன்னு சொல்லி எடுத்து கீழே வச்சான். உடனே ஒரு அசுரன் புயல் வேகத்துல வராங்க, புயல் ரூபத்துல வந்து இந்த குழந்தை அப்படியே தூக்கின்னு போயிட்டான். திடீர்னு எல்லாருக்கும் புயல் வரவே புழுதி அடிக்க கண்ணெல்லாம் மூடி இருக்கும், மொத்த பேருக்கும் என்ன நடக்கிறதுனே தெரியல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா குழந்தை காணும், ஐயோ குழந்தை காணும் என்ன ஆகாசத்துல போயிட்டு இருக்கு, அதுவோ பொருள் பார் விமானம் போற மாதிரி குழந்தை போயிட்டு இருக்கு, அங்க இவன் கண்ணுக்கு தெரியல, இவன் தான் புயல் ரூபத்துல இருக்கான், அதோ பொருந்துவார் குழந்தை, அதோ பொருந்துவார் குழந்தை அப்படின்னா ஐயோ அடுத்து பிசாச்சு தூக்கின்னு போறதே அப்படின்னு அந்த திருணாவர்த்தன் ஸ்வரூபத்தை எடுத்துட்டு அந்த குழந்தைய மேல வச்சுருக்கான், அவன் தூக்கின்னு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் கணக்கரா இல்லையா, அந்த குழந்தை இன்னும் கணக்க ஆரம்பிச்சு இன்னும் கணக்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய மலை மாதிரி கணக்க ஆரம்பிச்ச. அப்ப திருணாவர்த்தன் ஐயோ இப்படி ஒரு கணக்கறதே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்கா அந்த குழந்தைய கீழே விட்டுடணும், விட்டுட கால் மேல அவன் கழுத்தை கட்டியா பிடிச்சுட்டான் கண்ணை, இவன் உடல் அவன அவன் ஐயோ விட்டுடு விட்டுடு விட்டுடு என்ன அப்படிங்கிற இழுக்க பிடிச்சுண்ட அப்படின்னால வேற வழி இல்லாமல் பொத்துன்னு அவன் கீழே விழுந்தான். அவன் தலை இருக்கோ அது தேங்காய் செதறு உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைய அப்புறம் திருப்பி கூட்டுன்னு வந்தார் உபநந்தன் அப்படின்னு ஒருத்தர். அவர் சொன்னார் கோகுலத்தில் ஒரே பயமா இருக்கு, நிறையா ஆபத்துகள்லாம் இருக்கு, அதனால இங்கிருந்து பக்கத்து ஊர்ல பிருந்தாவனத்துக்கு போயிடலாம் அப்படின்னார். சரின்னுட்டான். கர்கர் அப்படிங்கிறவர் புரோஹிதர், எது வம்சத்து புரோஹிதர். அவர் வசுதேவரை பார்க்க போனபோது வசுதேவர் வந்து வசுதேவரை துக்கம் விசாரிக்க போனார், குழந்தைகள்லாம் இப்படி போயிடுதே அப்படிங்கிறதுக்காக. வசுதேவர் சொன்னா என்ன துக்கம் விசாரிக்கிறது இருக்கட்டும், நந்தகோபனுக்கு ஒரு அழகா குழந்தை பிறந்திருக்கு, என்ன அந்த குழந்தைக்கு போய் அனுகிரகம் பண்ணுவோம் நீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். என்ன சாதுக்கள் இப்படி வசுதேவர் பரமசாது அங்க அங்க அனுப்பிச்சுட்டார். அங்கிருந்து இங்க வந்த குழந்தைக்கு நீங்க பெயர் வைங்கோ அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவனுக்கு பலன் அப்படின்னு பெயர் வைக்கிற, பலன் அப்படின்னும் ராமன் அப்படின்னும் ரோஹிணியோட குழந்தைக்கு பெயர் வைக்கிற. இந்த குழந்தைக்கு பெயர் வைங்கோ அப்படின்னு இந்த குழந்தைய எடுத்து கையில கொடுத்த உடனே அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு சகசிரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பெயர் வைக்கிறது இந்த குழந்தைக்கு, எத்தனையோ பேர் இருக்கு, என்ன இருக்கிறதுன்னு தெரியல. ஆனந்தத்தை பெய் கண்ணை விழுந்து இருக்கார். இவர் என்ன யோசிக்கிறான்னு பார்க்கறா. கடைசியில் யோசிச்சுட்டு மெதுவாக கிருஷ்ணன் அப்படின்னு பெயர் வச்ச. கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம் தமிழ்ல, கருப்பண்ண சாமி அப்படிங்கிறாள். கிருஷ்ணனுக்கு தான் அந்த பெயர். அப்புறம் தான் அவா வச்சுட்டார். கருப்பா இருக்கிற அப்படின்னாலே ஏன் கிருஷ்ணன் பெயர் வைக்கிறங்கோ அப்படின்னா, அவன் எப்பவுமே கருப்பு தான், இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அவன் பழைய காலத்தையும் அவன் கருப்பா தான் இருக்கான். அவனுடைய சொரூபம் இது அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தேன். வெளியில சொல்லச்ச, அழகா குழந்தை கருப்பா அழகா கொல்லும், அதனால கிருஷ்ணன் பெயர் வைக்கிறேன் அப்படின்ட்டு வாசுதேவன் அப்படின்னு பெயர் வச்ச. நாராயணன் அப்படின்னு பெயர் வச்ச. வாசுதேவன்னா வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வசிக்கிறவன் அர்த்தம். வாசனாத் வாசுதேவச வாசிதந்தே ஜகத்ரயம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க, வெளியில அவகிட்ட சொல்லல. ஏ வாசுதேவன் பேர் வச்ச அப்படின்னா, அந்த வசுதேவருக்கு குழந்தை முன்னாடி இருந்திருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாராயணன் அப்படின்னா என்ன கேட்டார், நாராயண சமோ குணைஹி, இப்ப நாராயணன் மாதிரி அப்படின்னு விட்டார். சொல்றாரு சாஜாப் சொல்லிட்டார், இவருடைய திருப்திக்கு கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கார். அதுவும் பகவானுடைய பேரு தான். ஆதி காலத்திலிருந்தே கிருஷ்ணன் பெயர் உண்டு, இந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லை. அவளுக்கு முன்னாடி கிருஷ்ணேனா அப்படின்னு வேதத்தில் வரும், உத்ருதா சிவனா ஹேன கிருஷ்ணேன சத பாகுனா, வராக பெருமாளுக்கே கிருஷ்ணன் பெயர். இவர் சொல்லிட்டாருன்னே சரின்னு அந்த பேரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கிருஷ்ணன் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா வாயில அது சரியா வரல. பிரஜ பாஷையில, பிரஜ பாஷைங்கிறது கொஞ்சம் கொச்ச பாஷை, அதனால பிரஜபாஷையில கிருஷ்ணன்கிறத கண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சார். அதுதான் இன்னைக்கும் நினைச்சு நிக்கிற பேர். ஆழ்வார்கள் மாத்திரம் இல்ல, எந்த குழந்தை பிறந்தாலுமே கண்ணா கண்ணன் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்ச பேர். எங்காத்து கண்ணன், இவன் ஒரு சிவபக்த ஒருத்தர் இருந்த, அவர் பகவான் நாமாவே சொல்ல மாட்டார், வாயினால் வரவே வர, தப்பித்தவரையும் கூட சொல்ல மாட்டார், பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டார். இப்போ இதையே சொல்லிட்டு இருப்பார். குழந்தை பிறந்து அந்த குழந்தைய மடியில் எடுத்து வச்சுட்டு கண்ணா அப்படின்னா, பக்கத்தில் ஒருத்தர் கேட்டா, நீ தான் பகவான் நாமாவே சொல்ல மாட்டேரு, ஏன் கண்ணான்னு சொன்னேன்னா, பின்ன இந்த குழந்தைய கொஞ்சம் போது ஹரஹர சிவசம் போனா கொஞ்சம் முடியும், அதுக்கு கொஞ்சத்துக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதனால கிருஷ்ணன் பெயர் சொல்லியாலே கொஞ்சம் முடியும் அப்படின்னா. அதனால ஆச்சரியமான பெயரும் கிடைச்சது. ஒரு கண்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஊரே மாறி போறது, பிருந்தாவனத்துக்கு போறது. பிருந்தாவனம் ஒரே முள்ளா இருக்கக்கூடிய இடம், பிருந்தாவனம் முள்ளுக்கு பேர், ஒரு விதமான நெருஞ்சி முள் இருக்கு இல்லையா, அதுக்கு பிருந்தான் பெயர். அது தெரியாம நிறைய பேர் அந்த பேரை வச்சுக்கிறான் பிருந்தான் பெயர். ஆனா கிருஷ்ணன் வந்தப்பறம் அந்த பெயரும் நல்ல பெயர் ஆயிடும். பிருந்தாவனம் சகி புவோ விதலோ தி கீர்த்தி யத் தேவகீ சுத பதாம் புஜனத்த லக்ஷ்மி. கண்ணன் அடியெடுத்து வச்ச உடனேயே, கண்ணன் கடாட்சம் பட்ட உடனேயே முள்ளெல்லாம் அப்படியே பூவா மாறிடுத்தா, மொத்தம் நல்ல ஆனந்தமான இடம் இருக்கு. பக்கத்துல நல்ல கோவர்தனம் கிரிவரோ யமுனா நதீசன் பிருந்தாவனம் சமதுரா சபுரி புனானி. அழகான இடம், கோவர்தன மலை இருக்கு, யமுனா நதி இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இவன் கண்ணன் என்ன பண்றான், மெதுவாக எல்லா லீலையும் அம்மா அப்பாவுக்கு காமிக்கணும், எல்லாருக்கும் காமிக்கணும்னு ஆரம்பிக்கிற. அப்படியே தவிழ்ந்து போறான், மெதுவாக குழந்தை இழுத்துண்டு போறது, அதுக்கப்புறம் தவிழ்ந்துட்டு போறது, அதுக்கப்புறம் நடந்து இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. கோபிகள்லாம் குழந்தைய கையில எடுத்துட்டு எங்காத்துக்கு வா கண்ணா அப்படிங்கிறான். மாமி எங்காத்துக்கு நான் எடுத்துட்டு போயிட்டுமா குழந்தைய, அப்படியே எங்காத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு வேடிக்கையா கேட்கறான். அந்த கண்ணனை பார்த்து அப்படியே அந்த கண்ணனுடைய உதட்டில் பிடிச்சு, கண்ணா நீ எங்கத்துக்கு வந்துருவியா கூட்டுன்னு போட்டோமா அப்படிங்கிறான். இல்ல போங்க வரேன் அப்புறம் அப்படின்னா, இப்ப கூப்பிட வேண்டாம், நானே எப்ப வரணுமா இப்ப வரேன், இல்ல வெண்ணையெல்லாம் எடுத்து வைங்கோங்க நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னா, மெதுவாக தவிழ்ந்து போக வெளியாத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சான். கோபாங்கனே சுக்ரித சங்கரமன் தவீதது ஜானுத்வயம் சுரபதே ந ஜகாதி சித்தம் அப்படிங்கிறார். பெருமாளுடைய முழந்தாள் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே சுவாமி தேசிகன் சொல்ற, இந்த முழந்தாள் லட்சுமி தேவி வந்து தன்னுடைய முகம் பார்த்து பாடும், கண்ணாடி மாதிரி இருக்குமா, அப்படி பல பலன் இருக்கக்கூடியது, மிருதுவா இருக்கக்கூடியது அந்த முழந்தாள் பகவானுக்கு இருக்கு, அதை சேவிக்கிறார். இதை வச்சிருந்ததானே அன்னைக்கு கோபஸ்திரீகள் உருத்துவத்தியோட வீட்டுக்கும் தவிழ்ந்து போயிருக்க நீ அப்படின்னு அது நினைப்பு வந்துருக்கு. இதை என்னால மறக்க முடியலையே அப்படிங்கிறார். அப்படி எல்லா கிரகத்துக்கும் டீப் போறான். மெதுவாக லீலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். வத்சான் முஞ்சன் க்வசித சமய க்ரோஷ சஞ்சாத சஹ ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபய கல்பீதை ஸ்தேய யோகை மர்க்கான் போக்ஷியன் விபஜதி சஜேத நாத்தி பாண்டம் வினத்தி திரவியாலாபே சகிரக குபித யாத்யுபக்ரோஷ்யதோ கானே ஹஸ்தக்ரஹ்யே ரசயதி விதிம் பீட்டகோண்டுகலாத்யே. ரெண்டு ஸ்லோகம் தான் சொல்ற, ஆனா அழகா சொல்ற, ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்ற. கண்ணன் இப்படி கிளம்பி முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, வெளியில அங்கெல்லாம் போன உடனே கண்ணுக்குட்டி முதல்ல அவுத்து விட்டுருவானா, பால் விட்டுங்க எல்லாரும் எல்லா ரத்திக்கும் போ. அவள கண்ணுக்குட்டியை முதல்ல இப்படி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி போட்டாதானே நமக்கு பால் கிடைக்கும். கண்ணுக்குட்டியை கட்டி போடுறது இவனுக்கு பிடிக்காது, நேரம் கெடுக்கிறது போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு போய் சாப்பிட்டோம். வத்சான் சமயே பிமாலையா போய் கண்ணுக்குட்டியை ஊட்டி விட்டுவேன். அந்த மாமி பால் கறக்கிறதுக்கு 4 மணிக்கு தானே வருவான், 3 மணிக்கே போய் கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த கண்ணுக்குட்டியை ஊட்ட வந்து மொத்த பாலையும் எல்லா இடத்துலையும் வரிசையா ஒவ்வொரு அதுக்காக போய் வேலைட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். யாரும் ஊட்ட விட்டது தெரியல தெரியலன்னு துடிக்கிறா. கண்ணுக்குட்டியை ஊட்டு விட்டேன், பால் கிடைக்காது பால் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எங்க மாமியாருக்கு வேற காத்தால காஃபி வேணும் கேட்டா கோவிச்சுன்றா, அவளை சமாளிக்க முடியாது. இந்த பொண்ணு ஊனு கத்தர் நேர யசோதை கிட்ட வந்து உங்க கண்டம் பண்ண காரியம் தெரியுமா அப்படி ஊனா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே இன்னி முழுக்க எனக்கு வெசவுதான் மாமி அப்படின்னா ஓனாடு கண்ணனை பாட்டு முறைச்சு ஓனாடுறால எதேன்னு காட்டும். குரோச சஞ்சாத ஆனாலும் உனக்கு துப்பே போறாது அப்படிங்கிற மாமியை பார்த்து. ஆமாண்டா எங்க மாமியார் கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க. குரோச சஞ்சாத இன்னொரு இடத்துல போய் விடுக்கணும்னு கண்டுபிடிச்சா அவுத்து வச்சு பட்டு பிடிச்சிட்டா கண்ணன் நீ வருவேன்னு தெரியும் படம், அதுக்காக தான் ராத்திரி முழுக்க தூங்காத உட்காந்துருக்கேன், உன்னை கையும் கடவா பிடிச்சு விடுறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக பிடிச்சு வச்சு ஆத்துக்குள்ள கூட்டுன்னு போய் உண்மையை சொல்லு. இத்தனை நாள் இந்த கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டது நீ தானே அப்படின்னா என்ன போதுறாங்க அப்படின்னா அவுத்து விட்டது நீயா இல்லையா அப்படின்னா ஆமா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன், என்ன இப்போ இப்படி பண்ணலாமா கட்டி போட வேண்டாமா அப்படின்னா கட்டி போடக்கூடாது அவுத்து விடணும், இல்லை கட்டி தான் போடணுமா, கட்டி போடுறதுக்கு நான் வரல எல்லாரையும் அவுத்து விடுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற, கட்டி போடுறது குறையே எல்லாரும் அவிழ்த்து விடுறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறான். அவளுக்கு புரியல. வந்தேச்ச நிதரிசயன் விஸ்வபதி சிஷேபே வந்தேச்ச மோக்ஷேச்ச நிஜம் பிரபுத்வம் பந்தத்திலையும் மோட்சத்திலையும் நான் தான் பிரபு அப்படி காமிக்கிறான். நான் தேசியம் சாதிக்கிறேன் அதுவா விதயத்தில், அதுக்காக தான் நான் கட்டி விடுறேன், என் கையில தான் எல்லாம் இருக்கு, நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுக்குட்டி மாடு கட்டவன் இருக்கான், ஏன் அதை பார்த்தா ஒரு வேடிக்கை ஒண்ணு, அந்த கயிறான போட்டு கட்டி அதை முடிச்சு போட மாட்டான், சுழுக்கு போடுவான், முடிச்சு போட்டானா அதை அவுக்கிறது கஷ்டம், இதுவா ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு எடுத்து அவுக்கிறது கஷ்டம். சுழுக்கு போட்டா என்ன அவங்க கேட்டானா அந்த நுனியை பிடிச்சு இழுத்தா போதும் வந்துடும். இவன் என்ன பண்ணுவான், சுழுக்கு போட்டானா சுழுக்குனுடைய ஒரு பக்கம் வந்து மாடு கிட்ட இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கு தெரியாது மாடுக்கு பாவம், அது எப்படியாவது நாம விமோசனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா இழுக்குமா, எவ்வளவு குழு இழுக்கிறதோ அந்த பக்கம் அவ்வளவு குழு இது திருடமாயிடும் கட்டு, இது இழுத்துதுன்னா கட்டு திருடமாயிடும். இதே இந்த பக்கம் அந்த மாடு மேய்க்கிறவன் வருவான், அவன் இந்த பக்கம் கயிறான் லேசா இழுத்துறோம் இழுத்தோடனே அது வந்துடும், ஒரு பக்கம் இழுத்தா திருடமாகும் கட்டு, இன்னொரு பக்கம் இழுத்தா வந்துடும், இதுதானே சுழுக்கு, அந்த மாடுக்கு அது தெரியாது பாவம். அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்துல நம்ம கட்டி போட்டிருக்கிறது கர்மம் அப்படிங்கிற கயிறு போட்டுதானே கட்டி போட்டிருக்கான், இதனுடைய ஒரு பக்கம் கிருஷ்ணன் கிட்ட இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கு, நாம என்ன பாடுபட்டு எப்படியாவது வெளியில வந்துள்ளாங்கிறதுக்காக பிரயத்தனம் பட்டு எத்தனைக்கு எத்தனை இழுத்தாலும் இன்னும் திருடமாகுமே தவிர, இந்த புண்ணிய கர்மம் பண்றேன் அந்த புண்ணிய கர்மம் பண்றேன் இதை பண்றேன் அதை பண்றேன் பண்ணா திருப்பி திருப்பி சம்சாரத்துல வரணும். ஆனா கண்ணனை நம்பினவன்னா அவனா வந்து அந்த மாடை பிடிச்சு எப்படி எடுத்து அசாக ஒரு ஒரு ஆயாசம் இல்லாமல் எப்படி அவுத்து விடுறானோ கிருஷ்ணன் நம்பினா ஒரு க்ஷண காலத்துல அவுத்து விட்டுருவான். அதனால பந்தத்திலையும் மோட்சத்திலையும் நான் தானே, அவன் வச்ச கட்டு அவனால தவிர வேற யாராலையும் அவிழ்க்க ஒண்ணாது அப்படிங்கிறான். ஏன்னா அவன் போட்ட முடிச்சு அதை காமிக்கிறான். ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபய கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி. அடுத்து வெண்ணெய் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா இவன் மொத்த வெண்ணையும் சாப்பிடலாம், கொஞ்சம் வெண்ணை சாப்பிட்டா பரவாயில்ல. அதனால பயந்து போய் எல்லாரும் ஒழிச்சு வைக்க ஸ்தேய யோகம் அப்படின்னு ஒரு பண்றான், திருட்டுறதுக்கான உபாயம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி ஸ்தேய யோகம்னு ஒன்று வச்சிருக்கான் போலக்கு. என்னென்னமோ உபாயம் பண்ணி அதை எடுக்கிறான் மொத்தத்தையும். ஹஸ்த அக்ராக்கியே ரச்சயதி விதிம். உள்ளுக்குள்ள இவனுக்கு தெரியாம ஒருத்தர் என்ன பண்ணாள், ஒரு மாமி இவன் கண்ண வெண்ணை எப்போ எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாம உள்ள வச்சு பூட்டி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வெண்ணையெல்லாம் பத்திரமா வச்சு வாசக்காதவ தாழ்பால் போட்டு ஒரு பூட்டி வச்சு பூட்டி அந்த பூட்டை நாலுதான் ஆட்டி நன்னா தான் இருக்கு, என்ன கண்ணன் நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வச்சுட்டு கையில வெண்ணை கையில வச்சுட்டு விட்டான். வச்சுட்டு வாசல்ல உட்காந்துருக்கான். இந்த வெண்ணை கண்ணனுக்கு இந்த பிள்ளை வருமூல்யம் மறைச்சு அப்படியே இந்த வெண்ணையை அந்த கையில் கொடுத்து அப்படியே வாசலோடு அரைச்சிடணும், உள்ள வந்தாதான் ஆபத்து அப்படிங்கிறதுக்காக கையில வெண்ணையை வச்சுட்டு வாசல்ல உட்காந்துருக்கான். பார்த்தா வரக்கானுமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. இது கிடுகிடுன்னு பார்த்தா எதிர்ப்பக்கம் ஓடிந்திருக்கு, வேகமா ஓடிந்திருக்கு. கண்ணா கண்ணா கண்ணா அப்படின்னா வேகமா ஓடிந்திருக்கு. கண்ணா கண்ணா இங்க வா அப்படின்னா என்ன கிடுகிடுன்னு ஓடிது, என்ன மாமி அப்படின்னா இந்த வெண்ணை இதை சாப்பிடு அப்படின்னா வேண்டாம் மாமி அப்படின்னு. ஏன் அப்படின்னா எங்க அம்மா சொல்லிருக்கா வெண்ணெய்னா யாரு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா எங்க அம்மா, அதனால வேண்டாம். டேடே தயவு பண்ணி இந்த வெண்ணையை சாப்பிட்டு இப்படியே போயிடுறான், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் வெண்ணை கொடுப்பேனா நீ சாப்பிடுவியா சமூக அம்மாட்ட சொல்ல வேண்டாம், நீ அம்மாட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லாத, சாப்பிடுவியா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவியா அப்படின்னா சரி தினம் இந்த மாதிரி கொடுப்பேடா அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு மட்டும் நானும் தினமும் கொடுக்குறேன், தினமும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னா சரி மாமி ஏதோ நீங்க சொல்றேங்கிறதுக்காக நீங்க அம்மாட்ட வந்து சொல்ல மாட்டேனே, நீங்க நேத்து வந்து சொன்னீங்களே நேத்து வந்து சொல்லுங்க இன்னைக்கு வரமாட்டேன், இன்னைக்கு அம்மாட்ட வந்து ஒன்னும் சொல்லக்கூடாது இல்ல ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரி எப்படியா நான் கொடு அப்படின்னா வெண்ணைய வாங்கி சாப்பிட்டா போயிட்டேன். அப்பா இனிமே என்ன பண்ணணும்னா அடுத்து மறுபடியும் கதவை திறந்து உள்ளுக்குள்ள போய் உள்பக்கம் தாட்பால் போட்டு உள்பக்கம் ஒரு பூட்டை பூட்டி இந்த பையன் வரக்கூடாது அப்படிங்கிறதா பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா வெண்ணைய காணும் பானைய காணும் ஒண்ணுத்தையும் காணும். என்னாச்சு நம்ம மீறி உள்ள வர முடியாது அப்படின்னு பார்த்தா பழக்கடை கதை தந்திருக்கா, அடராமா பழக்கடை பக்கம் தாழ்ப்பா போடணும் தெரிவத்துக்காரா எனக்கு, நான் அதை மறந்துட்டேனே இப்பவே போறேன் அப்படின்னா கண்ணன் சொல்லிருக்கான் ஆத்து பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான், ஆத்துல வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் எங்க போறது கல்பித்தை யோகை இன்னொரு என்ன பண்ண எங்கேயாவது வச்சா எப்படியாவது இருக்கோன்றோம், அதனால இங்க அங்க வைக்கக்கூடாது கையிலேயே வச்சுக்கணும். அப்படி கையிலே வச்சுட்டான், கையில வச்சுட்டே அப்படியே போய் குளிக்கும் போது பாத்ரூம்ல அதை கையில வச்சு அங்கேயே குளிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கும் போது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து அதை கையிலேயே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வேலை வச்சு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். நெத்தி கிட்டுக்கும் போது நேரம் அங்கே போய் கண்ணாடி கிட்டுனா அதை அங்கே வச்சு நெத்தி கிட்டுக்கிறேன். அது மடப்பள்ளி போய் பால் காய்ச்சணும் அப்படின்னா கிடுகிடுன்னு அங்கே போயிட்டு அது கையிலே எடுத்து போய் பக்கத்தில் வச்சு இப்படியே பால் காய்ச்சிட்டு இப்படியே பண்ணிட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு கிருஷ்ணன் வந்துட்டான் அந்த இடத்துல, ஐயோ கிருஷ்ண வந்துருத்தே இந்த குழந்தை வந்துருத்தே அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், அந்த வெண்ணையை பத்திரமா வச்சுக்கணும் இல்லையோ, அண்ணன் இந்த குழந்தை வந்துருத்து இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெண்ணை வைக்கணும்னு பார்த்தா அது காணும். எங்க வச்சோம் இந்த வெண்ணைய அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் பார்க்கணும், ஏதாவது ஒரு இடத்துல ஸ்திரமா வச்சா ஞாபகம் இருக்கும். இப்படியே கொண்டு கொண்டு போயிருந்தா மறந்து போச்சு, வச்சே இடம் மறந்து போச்சு, எந்த இடத்துல வச்சோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளுக்கு போறா இன்னும் அந்த உள்ளுக்கு போறா, இங்க தானே வச்சோம் அப்படின்னு பாத்ரூம் கொண்டு போறேன், இங்க தானே வச்சோம் அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ரூம் போடுற, அப்புறம் டைனிங் ரூம் போறா, இங்க தானே வச்சோம் இங்க தானே வச்சோம் இங்க கண்ணா வந்தா என்ன மாமி என்ன தேடி இருக்கோங்க அப்படின்னா கண்ணா அந்த வெண்ணையை தேடி இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட கேட்க கூடாது நான் சொல்லுவேனே அதோ அங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு ஆயிரம் கொஞ்சம் ஒன்று வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போத்த தீர எடுத்துட்டு அப்படிங்களா. 101 வந்தாள், ஊருக்கு புதுசா வர அப்பதான் கோகுலத்துக்கு வந்திருக்கா, கல்யாணம் ஆகி வந்திருக்கா, புது மாட்டு பொண்ணு, ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வரவழைச்சு அவாத்தில அவளுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா, நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா, வெண்ணெயெல்லாம் கொடுத்து வச்சிருக்கா, எல்லாத்தையும் வச்சு ஆளுக்குள்ள நல்ல டப்பா டப்பாவா எல்லாத்தையும் வச்சிருக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. ஆ அம்மா வந்து நான் யமுனா நதிக்கு போறேன், மாமியார் வந்து அங்கே போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வரேன், இது ரொம்ப பத்திரமா எல்லாத்தையும் பார்த்துக்கும் அவ்வளவுதான் சொல்லி அதுக்கு மாதிரி சொல்ல முடியாது, நீ புரிஞ்சுக்கணும் சமுத்தா இருந்துக்கணும் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும், நான் போயிட்டு வரேன்னு இவனுக்கு போயிட்டான். இது அப்படியே வச்சுட்டு இருக்கா, அங்க குழந்தை வந்தாங்க, கிடுன்னு வந்த உடனே குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன வாடா வாடா வா, உன் பெயர் என்ன? கண்ணன் பெயர். வா வா வா, ரொம்ப நல்லா இருக்கே, உன் பேரே கண்ணா கண்ணான்னு கூப்பிடலாம் போல இருக்கேன், வா உட்காரு இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சா. அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தா, அப்புறம் அங்கெங்குமோ பாத்திரத்தில் இருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்டான். அது பட்சணம் வச்சிருக்கேன், சீடை வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன், அப்பிச்சி எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னா. உடனே எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். உனக்கு கொடுக்குறேன், உனக்கு இல்லாம என்ன, நீ பாட்டு பாடினா உனக்கு கொடுப்பேன், இப்போ பாட்டு பாடுங்க உடனே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. நான் பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை, நான் டான்ஸ் தான் வருவேன் அப்படின்னா. சரி எங்கே ஆடு பார்க்கலாம் அப்படின்னா. நீ டான்ஸ் ஆடினா வெண்ணெய் கொடுக்குறியா எனக்கு? உங்கள் மாமியார் வெண்ணெய் வச்சுருப்பாரு, உரிமையில வச்சுட்டு போயிருக்காவா, அந்த வெண்ணெய் எடுத்து எனக்கு கொடுத்தா நான் டான்ஸ் ஆடுறேன். சரி ஆடு அப்படின்னா. நீ நர்த்தனம் ஆடான்றா. கர்த்தும் கும்பே விநிஹித கதா சுவாது கையங்கிரவீனம் ஆவிர்பவத்வ நிபிருதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகசரணம் நிபிருதாண்யபாதம் தத்ரா நிபந்த முகரேண நிபத்ததாடம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். நவநீத நாட்டியம் பேரா. ஆகுஞ்சிதைகசரணம், ஒரு கால் இப்படி மடக்கின்னு இருக்கான். நிபிருதாண்யபாதம், இன்னொரு கால் நீட்டின் இருக்கான். தயிர் கடையும் போது அந்த ஓசையே இவன் நாட்டியத்துக்கு தாளமா இருக்கும். அந்த நவநீத நாட்டியம் எனக்கு முன்னாடி சேவை சாதிக்கணுங்கிற தேசம். அப்போ அந்த மாதிரி ஒரு நர்த்தனம் நாட ஆரம்பிச்சு, இது மெதுவா பாடி மெதுவா அப்படியே நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுதா, அப்படியே அதுலயே லயிச்சு போயிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டான். எத்தனை அழகா இருக்கு இந்த குழந்தை, எத்தனை அழகா இருக்கு இந்த பாட்டு பாடுறது, எத்தனை அழகா நர்த்தனம் ஆடுறதுன்னு இப்படியே கண்ணை மூடின்னு இப்படி தலையாட்டின்னு இருக்கான். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படி தலையாட்டின்னு இருக்கான். திடீர்னு கண்ணு வச்சு பார்த்தா குழந்தைய காணும். ஐயோ காணுமே குழந்தைன்னு சொல்லிட்டு வேகமா வாசல் ஓடி போய், இந்த குழந்தை ஒண்ணு இருக்க இந்த பக்கம் போச்சே பார்த்தங்களா, எங்காத்துல ஒரு குழந்தை வந்தது இந்த பக்கம் போச்சே பார்த்தங்களா அப்படின்னு பக்கத்து மாவி இருந்தா, அவன் இங்க ஒரு குழந்தை வந்து போச்சே பாத்தங்களா, அந்த குழந்தை வந்தது அவங்கத்துக்கு. ஆமா வந்தது, அப்படி போச்சே பார்த்தங்களா, அது போயிருக்கும் என்ன வந்தது அப்படின்னா, வெண்ணெய் கொடுக்கறேன்னு சொன்னேன், அது வந்தது வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அது கொடுத்து வாங்கிக்காதே, அது அந்த வழக்கம் எல்லாம் கிடையாது, இல்லை நான் தான் கொடுக்குறேன் அது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, முதல்ல உள்ளே போய் பாரு அப்படின்னா. உள்ளே பார்த்தா இந்த பட்சணத்தையும் காணும், அந்த பாத்திரத்தையும் காணும், வெண்டையும் காணும், ஒன்னையும் காணும். கத்தும் கும்பே விநிஹித கனக ஸ்வாது கையங்க வீணம் திருஷ்ட்வா தாம கிரகண சடுதாம் மாதரம் ஜாதரோஷம். ஒருத்தி வந்து கிருஷ்ணன் அப்படியே மேலே வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கானா, ஒரு பையன் அந்த பையன் மேல இன்னொரு பையன், அந்த பையன் மேல இன்னொரு பையன், அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறிட்டு இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் பாவம் முதுகு காமிச்சுட்டு இருக்கு, இப்படி மேல மேல பாத்துட்டு இருக்கு. அங்க போய் அங்க இருக்கிற தயிர் குடத்தை தட்டி விடணும், உரியடி அடிக்கிற மாதிரி. அதான் இன்னைக்கு உரியடி பண்றா இல்லையா ஊர்கள் எல்லாம், அதுக்கு மூலம் இதுதான். அந்த தயிரை அவன் தட்டி விடணும், உடனே கண்ணு அப்படியே வாயை சாப்பிடுவான். அதுல இருந்து இந்த தயிர் சுட்டும் இல்லையா, அதுக்காக வாயை திறந்துருக்கு எல்லாம், கீழே விழுற தயிர் இது எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு. மாமி இல்ல அந்த பக்கத்துல, வெளியில போயிருக்கா, எல்லாம் உள்ள வந்துருத்தோம், மொத்தம் கும்பலா தனியா வராது, நீங்க எல்லாம் வாங்குவோம் அப்படியே எல்லாத்தையும் கூட்டுட்டான். திருஷ்டம் அப்படியே போய் உயிரை தட்டி மேல சாப்பிடும் போது பார்த்தா திடீர்னு கதவை திறந்து பார்க்கலாம், மாமி வந்துட்டான். திருஷ்டம் அப்படி பார்த்த உடனே கையில கொம்பு எடுத்துட்டான், கயிறு எடுத்துட்டா, உன கட்டி போட்டு கொண்டு வந்து வைக்கிறேன் பார் அப்படின்னு. திருஷ்டுவா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாத ரோஷம் பிரச்சலித்த பத. அந்த மாமி பார்த்த உடனே இந்த கீழே இருக்காங்களே ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணா, ஐயோ மாமிடாந்துட்டு ஓடி போயிட்டு, என்ன ஆகும் மேலே இருக்கவங்க கதையில, ஐயோ மாமிடாந்துட்டு ஓடி போடணும்னு எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே வந்து எல்லாம் விடுபட்டு ஓடி போயிடுது. கண்ணை மாத்திரம் அந்த வெறிய புரிய பிடிச்சிருந்தோங்க, இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இப்படியும் அப்படியே ஆடினான். அந்த மாமி கிடுகிடுன்னு ஓடி வந்து, உன்னை பிடிச்சே நான் பார் அப்படின்னு பிடிக்கிறாளா, அந்த பக்கம் போயிட்டான். உன்ன அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போகும், இப்படி போனாலும் அந்த பக்கம் வரும். மாமியால் மேல ஓட முடியல, அதனால என்ன பண்ணா, நேர போய் வாசக்கதவை அடைச்சிட்டு அங்க போய் முன்னாடி நிக்கிறா, நீ இந்த வழியா தானே போனாங்க, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு சைஸுக்கு இருக்கான் அந்த மாமி. அதனால வேற கதவே வேணாங்கிற மாதிரி அப்படி அடைச்சிட்டு நிக்கிறார். பிரச்சலித்த பத நாப்பக சென்னு மித்யா கோபக சபதி நயனே மீலையன் விஸ்வகோப்த. அப்படியே கண்ணை முடிக்கிறானா, மாமி கண்ணை முடிக்கோங்க நான் போறேன் நீ எப்படி கண்ணை முடிக்கணுமா நான் போறேன்னா நீ விட்டேனா பாரு அப்படின்னா இவன் போறானா இருக்கானே தெரியல பட்டு இப்படி இப்படிங்கிறான் வேகமா ஓடுற மாதிரி உடனே மாமி அந்த பக்கம் போறால பட்டு நிக்கிறான் இந்த பக்கம் இப்படிங்கிறான் உடனே மாமி அந்த பக்கம் போறால அப்படி சாஞ்சிக்கிறாள அப்படி நிக்கிறான் நாப்பகச்சன்னு நதிஷ்டன்னு போகவும் இல்லை நிற்கவும் இல்லை இப்படியே மாத்தி மாத்தி இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கானா உடனே அப்படியே கண்ணை மூடுறான் இவ்வீன்னு மாமி கண்ணை மூடினா பட்டு ஓடி போயிருக்க நித்யா கோபா சபதி என விஸ்வகோப்தா யோகத்துக்கெல்லாம் கீதா பாஷ்யத்திலே எம்பெருமான சாதிக்கிற உன்னுடைய கண்ணு இமைக்கிறது அப்படின்னா பகவான் தான் காரணம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிற முடியும் பகவான் தான் உள்ள இருந்து நடத்தி வைக்கிறான் மூச்சு வாங்குறோம்னா பகவான் தான் காரணம் கண்ணு இமைக்கிறதுனா பகவான் தான் காரணம் ஓடி போயிட்டாங்க விஸ்வகோப்தா லோகத்தையெல்லாம் கண்ணிமைக்க வைக்கிறவன் லோகத்துக்கெல்லாம் பிராணனை கொடுக்கிறவன் அவன் ஆச்சரியமாக குரோசஞ்சாத அதுக்கெல்லாம் மேல பெரிய இதுக்கெல்லாம் மேல பெரிய விஷயம் என்ன கேட்டா இதை மறைக்கிறது பெரிய விஷயம் இது வெண்ணைய சாப்பிடறதுக்கு எல்லாரும் ஓடி வந்து சொல்றான் யசோதை கிட்ட யசோதை உன் மகனை கூவாய் அது பாரு என்ன பண்றான் தெரியுமா பாதை கடந்து ஆடு பேரவைக்கு பல்மனையான என் மகள் உடனிருப்பேன் ஒருத்தர் வந்து சொல்றானா நான் பாலை கறந்து அடுப்பில் வச்சேன்னு கதை ஆரம்பம் இது தெரியாது அந்த பாலை கறந்து அடுப்பில் வைப்பான் எங்கள் அத்தையும் எதாவது பண்ணுவான் இதை போய் எதுக்காக யசோதை கிட்ட சொல்ல வந்தான்னா இப்போ பாலை கறந்ததே பெரிய சாதனை இதனால் வரைக்கும் அதுவே நடக்கலை அந்த கண்ணு கட்டி ஊட்டும் போது பாலை எப்படி கிடக்கிறது அதனால இவன் மூணு மணிக்கு தானே வராங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க தூங்காமல் மூழ்கி இருந்து கண்ணை மரத்துக்கு முன்னாடியே பாலை கறந்துட்டேன் இத்தனை நாள் ஒரு நாள் பாலை கறக்கலைன்னு சொல்லிட்டு வந்தான் இன்னைக்கு நான் இப்பயோ பாலை கறந்துட்டேம்மா பாலை கறந்து அடு பேரமைத்து அடுப்பில் வச்சு விட்டாங்க பண்பனையாள் என் மகள் உடனிருப்பேன் பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு அவளை பாதுகாத்துக்க சொல்லிருக்கான் அந்த பாலை நீ பார்த்துக்கோ நிறைய வலையெல்லாம் போட்டிருக்கான் அந்த பொண்ணுக்கு அது ஒரு கதை தனி கதை இது ஒன்று ஒன்று ஒரு கதை ஏன்னா கிருஷ்ணன் வந்து பாலை சாப்பிட்டான் அப்படின்னா இந்த குழந்தைய பார்த்துக்கோமா ஒரு சமயம் என்ன பண்ணா இந்த குழந்தைய கண்ணை வந்து பாலை சாப்பிட்டுருமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான் இந்த குழந்தைய இப்போ இப்படி போயிட்டு வந்த பார்த்தா கிருஷ்ணா அப்போ தான் வந்திருக்கான் பாலை சாப்பிட்டுட்டே இருக்கான் இந்த குழந்தை பார்த்துட்டு பார்த்துக்கோ தானே சொன்னான் பார்த்துட்டு எத்தனை அழகாக சாப்பிட்றான் அப்படியே பார்த்துட்டு நேர இப்படி குடம் பால் அந்த பால் எடுத்து அப்படியே மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அந்த குடத்தை அப்படி வச்சோன்னே அப்பா மொத்தமும் சாப்பிட்டாச்சுன்னு கை தட்டுறது இந்த குழந்தை இந்த வேடிக்கை போய் மொத்தமும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா அவன் அம்மா வந்து பார்த்தா ஏண்டி துப்பு கெட்டவன் இப்படியா பார்த்துக்கணும் இதான் பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னா உன்ன நம்பி பிரயோஜனம் இல்லை கையில வலையை நிறைய போட்டுட்டான் நீ கை தட்டினா வலை சத்தம் கேட்க முடியும் கிருஷ்ணன் தான் கை தட்டினா வலை சத்தம் கேட்க முடியும் அதை வச்சிருந்த நான் தெரிஞ்சுக்கிறேன் வலையை போட்டு வச்சிருக்கேன் பல்வளையால் என் மகன் உடன் இருப்ப மேலையகத்து நெருப்பு வேண்டி சென்று அடுப்பு மூட்டணும் பார்த்தா வெத்தி புட்டிக்கலாம் அன்னைக்கே பார்த்து வெத்தி புட்டி இல்லை உடனே மேற்கு பக்கம் ஆத்துக்கு போய் வெத்தி கொட்டி வாங்கிட்டு வரணும் அதனால அந்த பொண்ணை பார்த்து நீ பார்த்துக்கோ பத்திரமா பார்த்துக்கோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெத்தி கொட்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அங்க மேலே போயினா நேரம் போய் வெத்தி கொட்டி வாங்கிட்டு வரத்துக்கு எத்தனை நாளையா ஒரு 5 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் ஆனா என்ன பண்ணான்னா மேலே எகத்து நெருப்பி வேண்டி சென்று இறை பொழுது ஆங்கே பேசி நின்றேன் ஏன் போனா அப்படி வெத்தி கொட்டி கொடுத்துருப்பான் அம்மா என்ன மாமி காத்தாலே வந்திருக்கேன் என்ன விஷயம் ஒண்ணும் இல்லை இந்த கண்ணன் தான் அதுவும் அதே கேட்கணும் நேற்று என்னாச்சு தெரியுமா அது இன்னும் முந்தானத்து என்னாச்சு தெரியுமான்னு இவங்க சொல்றேன் அதுக்கு முன்னாள் என்னாச்சு தெரியுமா அப்படி அவாத்துல என்னாச்சு தெரியுமா இவாத்துல என்னாச்சு தெரியுமான்னா 1.5 மணிக்காக எடுத்துக்கோ கொஞ்சம் பேசணும்னு ஆரம்பிச்சு சாண கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் வந்து பார்த்தா என்ன இருக்கும் மொத்தமும் சாய்த்து பறிடும் ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் நீ உன் மகனை பார்த்துக்க கூடாது நீ உன் மகன் சொல் நீதான் சொல்லணுங்கிற யசோதை கிட்ட நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னா 5 மணி நான் உறப்பதில்லைங்கிறான் யசோதைக்கு பயம் ஒரு விதமா யசோதை கிட்ட வேணாம் சொல்ல நீ சொல்ல வேண்டாம் கண்ணன் வரைச்ச கண்ணனை பார்த்து கண்ணனை மிரட்டணும்னு யசோதி கண்ணம் டேய் மேடம் இனிமே அங்கெல்லாம் போகக்கூடாது யாராத்துக்கும் போகக்கூடாது தொடச்சிடுவேன் செய்தி இந்த கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை ஆனா கிருஷ்ணன் அம்மான்னு ஓடி வந்து கட்டின்னு போனா மொத்தமும் மறந்து போயிடும். இன்னும் மெதுவா சொல்லணும், இன்னும் அது சொல்றதே மறந்து போயிடும். நேரம் முகத்தை பார்த்தா சொல்ல முடியல. அதனால ஒரு நாள் என்ன பண்ணா இப்படி திருப்பின்னுட்டான் கண்ணை வரைச்சா, முகத்தை பார்த்தா நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்பிட்டு இனிமே வெளியாத்துக்கு போனா உடச்சிடுவேன் ஒன்ன துஷ்டத்தனமா பண்ணிருந்துருக்க, அங்கங்க போய் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டான். இது எல்லாம் முடிஞ்சது. இந்த பையன் என்ன பண்றான்னு பார்த்தா கண்ணன் வந்து அம்மா கிட்ட, அம்மா இத்தனை நாய் விசிட்டு இருந்தே, யாரை விசிட்டு இருந்தேன், யாரையோ பார்த்து விசிட்டு இருந்தேன், நேர பார்த்து சொல்ல முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்கதான் இருக்கேன், ஒத்துக்க வேலையா, யார் வந்து சொன்னால் நான் இங்கதாமா இருக்கேன், நான் இங்கேயும் போதே இந்தமா சாதிக்கிறைய திருடினது பெரிய விஷயம் இல்ல எடுத்துக்கோ. ஆனா அந்த மறைச்சி அது எப்படி மறைச்சங்கிற, ஒரு நாள் கூட ஒத்துக்கவேதியே நீ சாப்பிடவே இல்லைங்கிறான். ஒரு ஆத்துல போய் வெண்ணைய சாப்பிட்டான், வாயில போட்டுருந்தான், மொத்தத்தையும் குடுகுடும் ஓடி வந்துட்டான். அந்த மாமியும் பின்னாடியே ஓடி வந்துட்டான், வேகமா துரத்துக்கு முடி வந்து எங்காத்த வெண்ண மொத்தையும் சாப்பிட்டா அப்படின்னா இன்னமா சாப்பிடவே இல்லையே அப்படின்னு ஆண் சாப்பிடலையேங்கிற வாய்ப்புள்ள பார்த்தா வெண்ணெய் ஏண்டா சின்ன வயசு வாய்ப்புள்ள வெண்ணெய் வச்சிருந்தே சாப்பிடவே இல்லைன்னு சொல்றியடா அப்படின்னா அப்பதான் கண்ணனுக்கு தெரிஞ்சது, ஓஹோ இனிமேல் மறைக்கணும்னா முழுங்கிடணும், முழுங்கிட்டு சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சது. உடனே மறுநாள் போறோம், மறுநாள் போய் கிட்ட இருக்கும்போது வெண்ணெய் எடுத்து வாய்ட்டு போனா அவன் இந்த மாதிரி துரத்துல வேகமா ஓடுனா இந்தமா நான் வெண்ணெய் எடுக்கவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறான். என்னடா சாப்பிடவேலாம் பார்த்தா கையெல்லாம் வெண்ணையா இருக்கே, கையில தான் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு உன் கையை காமி அப்படின்னு பார்த்தா கையெல்லாம் வெண்ணையா இருக்கு, கையில வெண்ணெய் இருக்கடா நீ வெண்ணெய் எடுக்கவே இல்லைங்கிறிய அப்படின்னா. குழந்தைகள்லாம் பொய்ய மெதுவாக தான் கத்துக்கிட்டோம், ஒரே அடியா கத்துக்க, இனிமே கையில வெண்ணெய் இருக்கக்கூடாது போல இருக்கு அப்படின்னு. அடுத்த நாள் சொல்லிங்க போச்சு, இன்னும் மறுபடியும் வேற ஏதாவது பிடிச்சுட்டு விட்டேன், நீங்க வந்து நான் ஒண்ணு சாப்பிடவேல சாப்பிடுவேன் அப்படின்னு, வெண்ணெய் சாப்பிடல சாப்பிடவேல அப்படின்னா மூக்கு மேல வெண்ணெய் இருக்க எப்படி மூக்கல போயிட்டா வெண்ணெய் வந்துருது அப்படின்னா, கையால சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு மூக்கல சாப்பிட்டுறான், வாயால சாப்பிட்டுறான், மொத்தத்தையும் மூக்கல வெண்ணெய் இருக்கு. ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கும் எனதாங்கியுள்ளே, நம்ம வேற சொல்ற அனுபவம் மொத்தம் திருமூக்கல வெண்ணெய் இருக்கும். மாட்டுயல் கற்பகத்தின் வல்லியும் கொழுந்தும் அறியே, அது என்ன மூக்கு, எத்தனை அழகான வெண்ணையுண்டான் திருமூக்கு, அந்த மூக்கு செய்யக்கணும்னா திறந்தவங்க தான் வரும் நாசா தீசையே துகும் அப்படிங்கிற சுவாமி. இந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது கண்ணு ரெண்டும் சமுத்திரம் மாதிரி இருக்கான், இன்னும் ஆழமா இருக்கான், அணை கட்டி வச்சா மாதிரி மூக்கு இருக்கான் பெருமாள். என்ன மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ, கற்பக மரத்தினுடைய கொழுந்தா இல்ல கற்பமகத்தினுடைய கொடியா அது தெரியலையே, வல்லியோ கொழுந்தோ அறியேன் அப்படிங்க. இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால மறுநாள் போய் ஒரு அந்த இடத்துல அந்த மாமியாருக்கும் அந்த மாட்டுகளுக்கும் எப்பவும் ஓயாத சண்டை மாத்தி மாத்தி, அதனால போய் வெண்ணெய் எல்லாம் மொத்தமும் சாப்பிட்டுட்டோம், இது யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காத்ரே பிரமுஜ நிரகா கில நிர்விசங்கா, துணியில மொத்தம் துடிச்சுட்டான், தன் துணியில வெண்ணெய் சாப்பிடல, எனக்கு என்ன ஒன்னும் சாப்பிடல, கையை விரிச்சுட்டான், ஒண்ணுமே இல்லையே அப்படின்னுட்டான். மறுநாள் காலத்துல துணி துவைக்கும் போதுதான் யசோதைக்கு தெரியுது, ஒரு வெண்ணெய் வெண்ணையா அவர் பிசு என்னடான்னா, சரி இனிமே தன் துணியிலையும் தொடச்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டான். அடுத்த நாள் தான் விவாதத்துக்கு போனா வீடு வெண்ணெய் மொத்தமும் சாப்பிட்டுட்டான். அந்த மாமி என்ன பண்றா, யமுனா நதிக்கு போறேன் போயிருக்கான் துணி துவைக்கிறது, இந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லிருக்கா மாட்டு பொண்ணை, இது காத்தால ரெண்டு மணிக்கு வந்து தயிர் கடையிறதுனால பெரிய விஷயம், மூணு மணிக்கு இப்படி தயிர் எல்லாம் கடைஞ்சி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கண்ணை செஞ்சு இப்படி படுத்துருக்கு, அப்பதான் போய் வெண்ணெய் எல்லாம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு மொத்தமா அவ புடவையில மொத்தத்தையும் தொடச்சுட்டு நேரம் வந்துட்டான். அது மாமி அங்கிருந்து வந்துட்டோம், என்னுடைய புடவையெல்லாம் வெண்ணையா இருக்கு, அது என்ன தெரியலண்ணா, ஓஹோ இப்பதான் விஷயம் புரியும், இந்த வெண்ணெய் இத்தனை நாளா காணுமே காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் அந்த குழந்தைய சொல்ற அழிஞ்சிட்டு அந்த குழந்தைய சொல்லிட்டு இருக்கேன், நானும் அந்த குழந்தை மேல தப்பு இல்லை, நாளுக்கெல்லாம் நீ பெருக்குன்னு இருக்கிற ரகசியம் இப்பதான் தெரியும் அப்படின்னு சண்டைக்கு போனா, இல்லம்மா நான் எடுக்கவே இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன் அப்படின்னு விட்டான். மறுநாள் என்ன பண்ணா, நீ இல்ல நீ போ, நீங்க என்ன வெண்ணெய சாப்பிட்ற இனிமே நீ போய் துணி துவைச்சுடுவா, உனக்கு அதான் அந்த எம்னா நினைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துணியை துவைக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த அம்மா படுத்துட்டான். உன்னை கொஞ்சம் வச்சு கிருஷ்ணன் வந்தான். அவளே தூங்கிட்டான்னா இவன் எந்த மொழிக்கு, இவளும் தூங்கிட்டான். அவள் உடம்பு அவள் துணியில மொத்தத்தையும் உடவையெல்லாம் தொடச்சிட்டு போகிறான். இன்னும் மாட்டு கொண்டு அங்கேயே வந்து சண்டை பிடிச்சேன். நேற்று என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்னாச்சு, நீங்க தான் வெண்ணெய் சாட்டணும். அப்போ எனக்கு உங்க மேலே சந்தேகம், நேற்று நீங்க வெண்ணெய் சாட்டு இவ கூடவே நீங்க தான் துணிச்சிடணும், ஒரு பெரிய உடை போட்டு அப்படின்னா, இல்லை நான் எடுக்கல, இல்லை நான் திருடல, இல்லை நான் திருடல அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க சண்டை போட்டுருக்கான். உடனே மறுநாள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டான்னா, இது யாருங்கிறது பார்த்துடணும், இவன் என்ன பண்ணாங்கிறத பார்த்துடணும், நாம என்னமோ எடுக்கலையே என்ன பண்ணாங்கிறத பார்த்துடணும்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாம இந்த மாமியார் ஓஞ்சிட்டு விட்டான். இந்த மாமியாருக்கு தெரியாம இவளும் ஓஞ்சிட்டு விட்டான். என்னதான் நடக்க, நான் இவனை அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய் பின்வாசல் வழி அப்படி உள்ள வந்துட்டான். அம்மா நீங்க போக வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டான். உள்ளுக்குள்ளேயே இருக்கா ரெண்டு பேரும், யாரு திருவா கையும் கடவுள் படிக்கணும் முடியும் அப்படின்னு பார்த்தா வந்துட்டான். நேரம் இவன் வந்துட்டான், கண்ணன் வந்து வெண்ணையை சாட்டான். பொத்துன்னு இவன் ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்த அப்படின்னு சத்தம் கேட்டு உடனே மொத்தத்தையும் தம் வஸ்திரத்தில் இப்படி தொடச்சுக்கிட்டான், பூர்த்தியா தொடச்சுக்கிட்டுட்டான். வெண்ணையை எடுத்தியா அப்படின்னா, இல்ல எடுக்கல, நான் வெறுமை வந்தேன் மாமி, உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். இல்ல நீ வெண்ணையை எடுத்திருக்க, இல்ல மாமி எடுக்கல மாமி அப்படின்னா, உன் புடவையெல்லாம் ஒரே உன் வஸ்திரம் எல்லாம் ஒரே வெண்ணியா இருக்கு, இப்ப நீ தானே எடுத்திருக்க அப்படின்னா, நேத்து கூட தான் உங்க வஸ்திரம் எல்லாம் வெண்ணியா இருக்கு, நீங்களும் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லடா நான் எடுக்கல, அவதான் அவதான் எடுத்து மேல போட்டாங்க. இல்ல நான் இல்ல இவதான் எடுத்து மேல போட்டாங்க. சரி ஆறு நான் போயிட்டு வரேன் போயிட்டு. காத்ரே பிரமிருஜ நிரகா கில நிர்விசங்க ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபயைஹி கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷியன் விபஜதி சச்சேன்னாத்தி பாண்டம் பினத்தி. நிறைய வெண்ணெய் எடுத்துட்டாலும் குடுக்கடும் ஓடி போயிட்டா பழக்கடையில். வெண்ணெய் எல்லாம் வேகமா சாப்பிட்டு இருக்கும்போது மாம்பு வந்துட்டாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல குரங்கெல்லாம் நிறைய இருக்கு, அந்த குரங்குக்கெல்லாம் கொடுத்துட்டான். இந்த வெண்ணெய் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. குரங்குக்கு போய் கொடுக்குறான் வெண்ணெயை. மாமி குடுக்கணும் கையில கும்பு எடுத்துன்னு வேகமா ஓடி வந்து, ஏண்டா படவா நீ சாப்பிடுறது போடாதுன்னு சொல்லிட்டு குரங்குகளுக்கு வெண்ணெய் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு. ஐயோ மாமி குரங்குடாது அப்படின்னா, பின்ன நான் அவங்க குழந்தைகள் நினைச்சேன், உங்கத்து குழந்தைகள் அடிச்சு படவா குரங்கு உப்பு கொடுத்து எங்காத்த குழந்தைகள் கொஞ்சம் விட்டா என்ன கூட குரங்குன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு. ஆமா மாமி எல்லாரும் குரங்குலேருந்து தானே வந்தானா, மத்த பேர் குரங்குலங்க, எல்லாரும் குரங்குலேருந்து தானே வந்த, எனக்கு கூட இந்த குரங்குண்ண படவா, நான் மாத்திரம்ல என்னையும் குரங்குன்னு சொல்லிட்டு குரங்குலே நான் வந்தேன்னு சொல்லி என்ன சொல்லியா அப்படின்னா, இல்ல மாமி நான் உங்ககிட்ட சொல்லல, என்ன சொல்லிக்கிறேன், எனக்கும் குரங்குக்கும் ஏதோ பூர்வஜன்ம சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு, எனக்கு குரங்குனா பிடிக்கும் போல இருக்கு. என்ன சொல்லிக்கிறேன், பானை உடைச்சோடானே, ஒரே பானை பானை உடைச்சுட்டான். ஏண்டா உடைச்ச, வெண்ணையை விழுகிட்டு பானையும் ஏன் உடைச்சேன் அப்படின்னா, மாமி உங்காத்த வெண்ணை நார்றது, இந்த பானையை முதல்ல மாத்தங்க விட்டான். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்க மாமியாருக்கு மாமியாருக்கு மாமியார் வச்சுட்ட பானையாது போய் வெண்ணெய் எடுக்கலாம் பார்த்தாங்கிற மாட்டு, வெண்ணெய் எடுக்காதே, நீ தயவு பண்ணி என்ன விட்டுடுறா, என்ன வெய்வாடா அப்படின்னா, இப்ப என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாமியார் முடிச்சுண்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இப்படி சத்தம் போட ஆரம்பிப்பா, நித்திய நீ வந்துட்டு போறான்னு என்ன சத்தம் போடுற அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாது, உங்க மாமியார் முடிச்சுப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டுட்டு போயிட்டான். தூளியில் படுத்துட்டு இருக்க ஒரு குழந்தை, அதை நன்னா கிள்ளி விட அது ஓன்னு சத்தம் போட, உடனே குழந்தை ஏண்டி சத்தம் போடுறது, நீ போய் பாரு இங்க அப்படின்னு மாமியார். உடனே அவ போய் விடுக்கணும் குழந்தை கிட்ட வர, இவன் போய் உள்ள காணித்து முடிச்சு மொத்தத்தை உண்மையில அது வராது, கவலைப்படாது. ஹஸ்தாகிராச்சே ரச்சயதி விதி பீட்டகம் எத்தனையோ உபாயங்கள் பண்ணி நவநீதத்தை சௌரியம் பண்ணது, நவநீத சௌரியம் இல்லை, கோபிகளுடைய மனசை சௌரியம் பண்ண, எல்லாரும் மனசை கொடுக்கறா, யசோதை கிட்ட சொல்றா எல்லாருமே, தவிர குழந்தை வரலன்னு வச்சுக்கோங்க, ஏன் வரலன்னு கேட்டுட்டு போறான், எங்கத்துக்கு வருமே அந்த கோயில், இன்னைக்கு வரவே காணுமே, அதுவும் தாங்க முடியல, அது நித்தியம் வரணும், அது எடுத்துக்கணும், அதை இவன் பாட்டா பாடணும், யசோதை கிட்ட வந்து சொல்லணும், இப்படியே தான் இருக்கு. வரலைன்னா ஏன் உங்காத்து குழந்தை வரல அப்படின்னு சண்டை போட்டுன்னு போறான், இதுவாது மெதுவாக ரிப்போர்ட் தான் பண்ணிட்டு வரான். அப்படி எல்லாருடைய மனசையும் எடுத்துட்டான். நவநீதம்ங்கிறது மனசு, நவநீதம் மாதிரி மனசு வச்சுக்கலாம். நவநீதம் வெள்ளையா இருக்க மாதிரி மனசும் வெள்ளையா இருக்கும். நவநீதம் மிருதுவா இருக்க மாதிரி மனசும் மிருதுவா இருக்கும். நவநீதம் உருகிற மாதிரி மனசும் உருகிற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மனசு இருந்தா அவனே வந்து எடுத்துன்னு போயிடுவான். நவநீதம் புதுசா இருக்கும். என்னவமை தன்னவநீதம் அப்படிங்கிற அந்த மாதிரி மனசும் எப்பவும் புதுசா வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மனசு. இப்படிலாம் இருந்தா தானே வந்து அந்த மனசை எடுத்துப்பான் அப்படிங்கிறத காமிக்கிறான். மொத்தமே என்னுடைய வஸ்துதான் திருடினேன்னு இப்படி சொல்ல முடியும். நவநீதத்தை இங்க சிருஷ்டிச்சது யாரு? கிருஷ்ணன் தானே. பசுமாட்டினுடைய பால்லேருந்து நவநீதம் வரும் அப்படிங்கிறது கண்ணனால் தானே அவனை ஏற்பாடு. அதனால மொத்தமே அவனுடைய வஸ்துனாலே அவனை எடுத்தான் அப்படின்னு திருடினான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறான். தத்துவத்தை பார்த்து சொல்லும் போது திருடன் திருடினான்னு சொல்ல முடியாது. நாம தான் திருடுறோம். ஏன்னா அவனுடைய வஸ்துவ நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பு. எல்லாம் அவனுக்கே சொல்லும். நான் போய் இங்கே கண்ணன் சொல்றான், நான் பலியினுடைய கிரகத்துல போய் யாச்சனம் பண்ணேன், நீ போய் யாச்சனம் பண்றதில்லை. என்ன ஏன்னா என்னுடையதை நான் எதுக்கு யாச்சனம் பண்ணேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறான். யசோதை பிராட்டி ஒரு சமயம் என்ன பண்ணா, துவாம் அந்ய கோப கிரக கவ்யமுஷம் யசோத, எங்க அங்க ஆத்து காத்துக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் வெண்ணையை திருடி என்ன அவர்கள்லாம் நித்தியம் புகார் பண்ணிட்டு இருக்கானே, குர்மீ த்வதீயம் அவமானம் அமிருஷ்யமானா, இன்னைக்கு ஆத்த விட்டு நீ போகக்கூடாதுன்ட்டான், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு கதவை சாத்தி பூட்டு போட்டு யாருக்கும் இன்னைக்கு முழுக்க இங்கே தான் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டான். கண்ணன் சரின்னு சொல்லிட்டோம். யாராத்துக்கும் போல அன்னைக்கு போக முடியாது, நல்லா பூட்டியிருக்கான் கதவெல்லாம். யசோதையே காலங்கத்தால இருந்து தயிர் கடையா ஏறாரிடையினும் வயத்தனையும் போதுமாய் சீராறு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை நாராருரியேற்றி நங்கமயம் வைத்தனை. தயிர் கிடையிறது ரொம்ப கஷ்டம். தயிரை கல்லு மாதிரி இருக்கும், இங்கே மாதிரி கிடையாது. இன்னைக்கும் அங்கே கல்லு மாதிரி தான், அந்த கல்லு மாதிரி இருக்கிற தயிர் அதில் மற்ற வச்சு போட்டு கடையணும்னா கிருஷ்ணன் தான் கடையணும் அதை. ஏன்னா அவன் தானே கடைஞ்சிருக்கான், கடலை கடைந்தவர். அந்த மாதிரி அத்தனை ஏறாறு இடையினோவ இடை நோவர மாதிரி கடையிறப்போம். நாராருரியேற்றி நன்கமயம் வைத்தானே, மேல வச்சுட்டு இந்த பையன் இங்க வந்து மடியில வந்து படுத்துக்குது, இப்படி எட்டி எட்டி பாக்குறது, எங்க போனாலும் எட்டி பாக்குற வழக்கம். உள்ள வெண்ணையை பார்க்கச்சே ஒரு ஆனந்தம். ஏ நேரம் ஒரு ஆத்துக்கு முன்னாடி போனா அங்க அப்பதான் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கான். ஏன் உள்ள வந்து எட்டி பாக்குறான், கண்ணா உள்ள எட்டி பார்க்காத அப்படின்ட்டான். அவளுக்கு தெரியும் என்ன ஆபத்து வரப்போறதோ இல்ல மகன், இதுவோ இப்படி எட்டி பார்க்கறேன். எட்டி பார்க்காதரா, உள்ளுக்குள்ள வெள்ள விழுன்னு ஒரு பூதம் இருக்கு, நீ எட்டி பார்க்காத அப்படியே உட்காரு அப்படிங்கிற. மாமி கவலையப்படாதுங்க, அந்த பூதத்தை நான் முழுங்கிடுவேன், அப்படியே முழுங்கிடு அப்படி மாமிக்கு ஆதரவு சொல்றேன். உடனே யசோதை பிராட்டி அப்படி கவிழ்ந்து இந்த பையனை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை உரியதை ஏற்றி வச்சுட்டு இந்த குழந்தை தூங்குறது. அந்த குழந்தைய தூளில் வச்சுட்டு போந்தனையும் பொய்யுறக்கம் போராதவன் போல் உறங்கி அறிவுற்று, குழந்தை தூங்கி தூங்கத்துக்காக மேல போய் ஆத்துல பால் காய்ச்சன் அப்படிங்கிறதுக்காக உள்ள போயிட்டான். அப்படி அறிவுற்று உடனே அப்படி விசோத உள்ள போன உடனே கண்ணு திறந்தான். நேர போய் அந்த வெண்ணையை எடுத்து தாராறு தடந்தோள்கள் உள்ளடவும் கை நீட்டி ஆராத வெண்ணீ விழுங்கி, அந்த வெண்ணை எடுக்கணும் இல்லையா, வெண்ணை எடுக்கிறதே ஒரு லாகவம் வேணும். ஸ்ரீரங்கத்துல வெண்ணெய் எடுத்து கொடுக்குற கடையில வெண்ணெய் கடையில் மெதுவா எடுப்பான், மேல ஓட்டம் இப்படி எடுத்து போடுவான். இப்படி ஒரு நீளை கரண்டி விடும், இந்த கரண்டியா மரக்கரண்டி, அது எடுக்கிறது அப்படி போடுறதே லாகவமா இருக்கும். வெண்ணெய் எடுக்கணும்னா அப்படிதானே எடுக்கணும். ஆனா கண்ணன் என்ன பண்ணுவாங்கட்டா, ஒரு பெரிய வெண்ணெய் பானையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருமா, உடனே என்ன பண்ணுவான், கை தட்டி அது நாலு பிரதட்சணம் பண்ணுவான். அந்த பானையை இப்படி இது எட்டு இப்படி ஒரு பிரதட்சணம் பண்ணுவான். அதுக்கப்புறம் தாராளமா அந்த வெண்ணையை அப்படி மேலோட எடுத்து சாப்பிடலாம் இல்லையோ, ஒரு ஆசையினாலே ரெண்டு கையும் அந்த வெண்ணெய் பானைக்குள்ள விட்டு தோல் வரைக்கும் வெண்ணெய் வந்துடும், அப்படியே எடுத்து வாயில போட்டு முழுங்கணும். தாராறு கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோராறு குடம் உருட்டி முன் கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும். பக்கத்தில் ஒரு பானை இருந்தது, உடனே கண்ணை முடிந்து அந்த பானையில இருக்கிற வெண்ணையும் அப்படியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாரா, கழுக்கு உள்ள போயிட்டு மோறுது, இது வெண்ணாது, மோர் கோபம் வந்துருது, எட்டி உதச்சான். வெண்ட மாதிரி வரணும்னா தெளிவா வெண்ட மாதிரி சுத்தமா வரணும்னா ஒரு மாதிரி குழப்பி வந்திருக்கு. குழப்பின மனசை கண்டா பிடிக்காது. ஆனா எட்டி உதச்சு அருகிருந்த மோரால் குடம் உருட்டி அம்மா துளை கிடுகிடுன்னு தன் இடத்தை போய் சமத்தா படுத்துட்டு அங்கேருந்து யசோந்தி பிராட்டி வந்து பார்த்து எட்டி பார்க்கறா தூளியில அதை படுத்துருக்கா அப்படின்னா படுத்துருக்கு நல்ல வேலை தூளியில படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துட்டோம், இதை நம்ப முடியாது, எதுக்கு அந்த வெண்ணையை பார்த்துட்டு அது இருக்கான்னு சொல்லிட்டோம். பின்ன வாராத்தான் வைத்தது காணாள் பார்த்தா பானையும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஒரு பானையை உடஞ்சு போயிடுது. வயிறு எடுத்து இங்கு ஆறாறு புகுதுமார் ஐயர் இவரெல்லாம் பெயர் அடிக்கிறாள். யாரா வருவா? கதவு பூட்டிருக்கேனே ஒன்னது இல்லை மாவனா, நான் தூங்கிட்டு இருக்கேன். யார் வருவா? கதவு பூட்டினா வச்சிருக்கேன், கதவை திறக்கிற வேற யாராவது வந்திருப்பாளா அப்படிங்கிறதுக்காக கதவை திறந்து வாசக்கதவை திறந்துட்டு பார்க்கற. அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன பைத்தியக்காரத்தம், கதவு கூட்டிருக்கும் போது யார் வர முடியும்? இந்த குழந்தைதான் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இத்தனை பேர் சொல்லும் போது நான் நம்பல, இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஆறார் புகுதுவார் ஐயர் இவர் அல்லாத நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்க ஏற்றார் ஊரார்கள் எல்லாரும் கால உறதோடே தீராது குடியலாய் சிக்கனார் தடிப்பு. கோபம் இன்னைக்கு வந்ததே கோபம் யசோதிக்கு, இத்தனை நாள கோபம் வந்ததே கிடையாதான். இன்னைக்கு நம்மாத்திலே இப்படி பண்ணிடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கயிறு ஒன்று கையில எடுத்துட்டு உன்னை கட்டி போட்டுறேன் பாரு, கட்டி போட்டாதான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கும்ப கையில எடுத்துக்கிறேன். கண்ணை கட்டி போற கட்டி போற துரத்தின் போற ஓடுறான். இந்த பக்கம் அம்மா என்ன கட்டாதமா என்ன கட்டாதமா அப்படிங்கிறான். இல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும், அதனால உன்னை கட்டி போட்டாகணும். ஒன்னையும் அந்த உரலையும் சேர்த்து கட்டி போடுற, உரல் மேல ஏறிதானே அதை எடுத்த நீ, உங்க உரல் ஒண்ணு கிடைக்கிறது, கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறின்னு கொண்டிருக்க. உனக்கும் அந்த உரலுக்கும் தண்டனை, ரெண்டு பேரையும் சேர்த்து நான் இங்க கட்டி போடுறனா பாரு அப்படின்னா உடைய கண்ணன் ஓடி அப்படி அப்படி இப்படி அப்படி ஓடி ஓடி அம்மா என்னை விட்டுடுவான், நான் இனிமே பண்ண மாட்டேன். அழுகையும் அஞ்சி நோக்கும் அண்ணோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்டவசோதை அழறான். முதல்லாம் தெளிக்கிறது கல்ல ஜலஞ்சலமா கொட்டுறது, கையை பார்த்தா அப்படி இப்படி கூட்டுனு இருக்கான். யசோதைக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு, ஓடி வந்து கட்டிக்கணும் போல இருக்கு. ஆனா கூட நிறைய பேர் வந்துட்டான், கதவை திறந்துட்டான் இல்லையா. குழந்தை என்னமோ வரக்கானுமேனு கேட்டுன்னு எல்லாரும் வந்தா வந்தா இங்க பெரிய கூத்தும் நடந்துருக்கு. இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக மொத்த ஸ்திரீகளும் எல்லாரும் வந்துட்டு இருக்காளா, அதனால யசோதைக்கு விட முடியல. இப்போ நான் அவ இத்தனை நாள் ரிப்போர்ட் பண்ணச்ச யசோதை பேசாமதான் இருந்தான், ஒன்னும் சொல்லல அவளுக்கு. நான் அவள சொல்ற, நீ தானே சொல்லணும், நீ தானே அம்மா, நீ போய் அந்த கண்ணை கிட்ட போய் நான் அவத்துக்கெல்லாம் போய் எடுக்காத அப்படின்னு நீ சொல்லி. நான் எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே இதுவா இருக்கு அப்படின்னு என்ன பயம், குழந்தைக்கு போய் நீ பயப்படா, நீ பால் கொடுத்துதானே வளர்ந்தது அந்த குழந்தை, அப்ப நீ தானே சொல்லணும் அப்படின்னா. நான் பால் கொடுத்து வளர்த்தேன் வாஸ்தவம், அது என் பால் மாத்திரம் சாப்பிடுவாங்க பரவாயில்ல, தாய்ப்பால் மாத்திரம்னா ஒரு அவுன்ஸ் பெய் பாலும் சாப்பிட்டுருக்காரு, அது அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்போ யசோதை இப்போ அவளை காமிச்சுக்கணும், அதனால என்ன பண்ற, உன்னை விட மாட்டேன் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யசோதும் தீராவே குளியலாய் சிக்கனத்தடிப்ப. அவளா சொல்ற, யசோதை பாத்தியா இத்தனை நாள் நாங்க சொல்லும் போது நீ நம்பலையே, இப்ப உனக்கே தெரிஞ்சுதா உங்க ஆத்துல இப்படி ஆயிடுதா என்ன பாரு, கை தட்டி அவள சிரிக்க ஆரம்பிக்கச்ச. அப்ப கிருஷ்ணன் பார்த்தானா என்னது இது, நம்ம அம்மாவுக்கிட்டே நாம இப்படி எல்லாம் பண்றது, அவள்லாம் சிரிக்கும்படி நம்ம அம்மாவை பார்த்து கை கொட்டி சிரிக்கும்படியா நம்ம பண்றது, வேண்டாம். நம்ம யார் முன்னாடி இருந்து இருக்கோம், ராவணன் முன்னாடி இருக்கோமா துரியோதன முன்னாடி இருக்கோமா? துரியோதன் கட்டி போடுறேன்னா ஒரு விஸ்வரூபம் காமிச்சுடலாம், துரியோதன முன்னாடி இல்லையே யசோதை முன்னாடி தான் இருக்கும், அதனால கட்டுப்படலாம் அப்படிங்கிறதுக்காக. சங்கோச்ச சத்யா சபூபதன்யா, பகவானே சங்கோச்சமாக அம்மா கையில ஆட்டு விட்டான், சங்கோச்சப்பட்டு உடனே யசோதையானால் அப்படியே மொத்தத்தை கட்டி அவனை அந்த உரடையும் சேர்த்து அவனை கட்டி அவனோ கத்தரான அம்மா அம்மா விட்டுடுமா விட்டுடுமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிறாளா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தவன் மலர் மகள் விரும்பும் நமரும் பிறரடிகள் அமழகு பத்துரு கடவெண்மை கடவிலில் உறவினை யாப்பூந்து எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எடியே, உரலோடு இணைந்திருக்கான், உரலோடு இருக்கா, உரலோடு அதாவது உரலோட உரலா உட்காந்துட்டான். யசோதை அவங்க என்ன பண்றான் கேட்டா, கையில அப்படியே அவனை கட்டி போட்டுட்டு கையில ஒரு கும்ப எடுத்துட்டு படவா, இனிமே இனிமே என்ன பண்ணுவோம், எதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டித பொக்கிரி பயல் முடிவான போ பாக்குறாங்க. சவால் விடுறா அவங்க கிட்ட, யாரும் ஆச்சரியப்படுற விஷ்ணுபுராணத்துல அழகா சொல்ற பொக்கிரி பயல இது ஓடியே முடிமா உன்னால, முடிமானா இந்த கட்டுக்கு அது திண்டு நீ ஓடு அப்படின்னா பகவான் கேட்கலாம், அம்மா நான் எந்த கட்டுல இருந்து அவுத்துக்குவேன், ஆனா உன் கட்டுல இருந்து ஒரு நாளும் என்னால அவிக்க முடியாது, என்னை விட்டுடுமா நீயே வந்து என்னை அவுத்து விட்டுடுமா அவுத்து விட்டுமான்னு ஓவன் கத்தின்னு இருக்கா. பக்கத்து இருக்கானா விமான வேலையா 5 மணிக்கு அந்த உரலோட கட்டியிருக்கான், அவனுக்கு இருட்டுல சரியா தெரியல, கிருஷ்ணன் இருக்கானா இங்க இருக்கானா அப்படின்னா, கிருஷ்ணன் இருக்கானா உரல் இருக்கா அப்படின்னு தெரியலையா, என்ன வந்து ஒரே மாதிரி இருக்கா, அவனும் உட்காந்துருக்கான், உரல் என்ன உசரமோ அதே உசரம் இவனும் இருந்துருக்கான், இருட்டுல தெரியல, குரலும் குட்டையா இருக்கு, கிருஷ்ணனும் குட்டையா இருக்கான், குரலும் கட்டையா இருக்கு, கிருஷ்ணனும் கொஞ்சம் கட்டையா இருக்கான், குரலும் கருப்பா இருக்கு, கிருஷ்ணனும் கொஞ்சம் கருப்பா இருந்துட்டு இருக்கான். அப்ப எது உரல் எது கிருஷ்ணன் அப்படின்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்போது, ஆனால் அடையாளம் கண்டுபிடிச்சுட்டாளா, எப்படி கண்டுபிடிச்சானா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் உரல் அடல, கிருஷ்ணன் மாத்திரம் அழுதுட்டு இருக்கான், அம்மா விட்டுடுமா விட்டுடுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்கான் உரலோடு. எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே, உரலுக்கு சம்ம ஆக்கின்றியேப்பா அப்படின்னு நம்மாழ்வார் மோகிச்சு போன. நான் தோம் இந்த சரித்திரம் இருக்கொல்லியும் இத யாரும் சகிக்க மாட்டேன்னா ஆரிய ஜனானா சகந்தே அப்படிங்கிற கூறத்தாள் எங்களால் தாங்க முடியலையேப்பா அப்படிங்கிற உரல்ல கட்டுந்து கிருஷ்ணன் இருந்தான். அவர்கள்லாம் வேடிக்கை பண்ணிட்டு பரிகாசம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் போனப்புறம் ஏதாவது ஒரு நல்ல லீலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். பழக்கடையில் 2 மரம் இருக்கு, அந்த உரலோட அப்படியே இழுத்துன்னு போய் அந்த மரத்து நடுவில் மாட்டிக்க, உரல் மாட்டிக்க அப்படியே ஒரு விழுதான் மரம் கீழே விழுந்தது. அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான், உன்னுடைய பக்தி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வரமாக கேட்டு வாங்கினார்கள். நாங்கள் போய் நாரதரை போய் ஆசிரிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தகோபன் அங்கிருந்து வந்து, என்னடா சிரிச்ச, உன்னை பார்த்து கட்டி போட்டாள, நான் அவுத்து விட்டுட்டுவா அப்படின்னா, அப்பா அவுத்து விடுப்பா அப்படின்னு மெதுவாக அதை கட்டை அவுத்தி விட்டு குழந்தை இடுப்புல கொண்டு வந்து ஆத்துல கொண்டு வந்து வச்ச கிருஷ்ணன் கட்டுண்ட கதை அப்படிங்கிறது நவநயன லீலையில கிளைமேக்ஸ். இது ஆச்சரியமாக பக்தர்களுக்கு மாத்திரம்தான் கட்டுப்படுவான், 10 உடை அடியவர்க்கு எளியவர் பிறர்களுக்கு அறிய ஆனானப்பட்டு துரியோதனன் உன்னை இந்த இடத்துல கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவ சபையில அதுக்கான ஏற்பாடு பண்ணி கீழே பெரிய பாதாளம் மாதிரி கீழே ஜெயிலெல்லாம் ஏற்பாடு பண்ணி அது மேல வெறும் மூங்கில்ல இதை போட்டு அதுக்கு மேல ஒரு பட்டு துணியெல்லாம் போட்டு அதுக்கு மேல ஆசனத்தை போட்டு கிருஷ்ணன் தான் இந்த இடத்துல உட்காருவான், அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுவான், அப்படியே அவனை கட்டி போடல ஜெயில போட்டு கதவை மூடிடலாம் சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு இருக்கச்ச கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல உட்கார்றானா, உடனே துரியோதனன் பார்க்கும்போது விஸ்வரூபம் காமிக்கிறான், நீ யாரா என்ன கட்டுறதுக்கு, 8 ரூபாய் இந்த ரூபத்தை கட்ட முடியுமா ஒன்னால அப்படின்னு விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் காமிச்சான் மகாபாரதம். அதனால பிறர்களுக்கு அறிய வித்த யாராலையும் கட்டி போட முடியாது, ஆனா யசோதை கட்டி போட்டான். யோகிகள்லாம் எந்த பகவானை தன் மனசுல கட்டி போட முடியாமல் தவிக்கிறாலும் அவளை யசோதை கட்டி போட்டா அப்படின்னு அப்படி தன்னுடைய பக்தஜன வாத்சல்யத்தை கிருஷ்ணன் காமிச்ச ஆச்சரியமான சரித்தும் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கு. பிருந்தாவன லீலைகள்லாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹீம் மஹீம்சாஹ. யோ ப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து.